57வது. இப்படியாக கதையை சொல்லி முடிக்கிறார். அதிசயமுற்று கேட்கின்றான் ராமன், ஒரு கல் பெண்ணாக மாறி நிற்பதை பார்த்து அதிசயமுற்று ராமன் வினவினான். அவனுடைய அந்த வினாவுக்கு விடையாக அகலியினுடைய கதையை முழுவதுமாக எடுத்துரைத்தார் விஸ்வாமித்ரர். அப்படி எடுத்துரைத்து முடித்த வேளையில், அந்த கதையை சொல்லி முடித்த வேளையில் அவர் சொல்கின்ற ஒரு பாடலாக இந்த 57வது பாடல் இருக்கு. விஸ்வாமித்ரர் கதையை சொல்லி முடித்து விட்டு கடைசி ஒரு கதையை சொல்லி முடித்த பிறகு நாம் கடைசியில் அதை முடிவுரை போல ஒரு விஷயத்தை சொல்லி முடிப்போம் அல்லவா, இதுதான் நடந்தது, இப்படித்தான் நடந்து முடிந்தது என்று சொல்லி முடிப்போம் அல்லவா, அதை போல சொல்லி முடிக்கிறார் இந்த 57வது பாடல். இந்த பாடல் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு பாடல், பலரும் மேற்கோளாக காட்டக்கூடிய பாடல். வார்த்தை விளையாட்டில் கம்ப ஜாலம் செய்திருக்க பாடல். இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனியின்ற உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றோர் துயர் வண்ணம் உருவதுண்டோ, ஐவண்ண தரைக்கு போது மழை வண்ண தன்ன அண்ணலே உன் ஐவண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன். வண்ணம் என்ற சொல்லை வைத்து வார்த்தை ஜாலம் புரிந்து, வண்ணம் என்றால் நாம் இப்போது அந்த ஒற்றை சொல்லையே பல்வேறு பொருளில் பயன்படுத்தும். வண்ணம் என்றால் பொதுவாக நிறம் என்ற பொருளில் பயன்படும். காக்கை வெள்ளை வண்ணத்தில் இருக்கும், காக்கை கரிய வண்ணத்தில் இருக்கும், பால் வெள்ளை வண்ணத்தில் இருக்கும் என்றெல்லாம் வண்ணத்தை நிறத்திற்காக பயன்படும். அதன் பிறகு வண்ணத்தை அந்த விதம் என்ற பொருளில் பயன்படும், ஒரு விதம் ஒரு வகை. அவன் சொல்லிய வண்ணமே நான் செய்தேன் என்று நாம் ஒரு வாசகம் சொல்கிறோம் என்றால், சொல்லிய வண்ணமே செய்கிறேன் என்று சொன்னால் அவன் சொல்லிய விதமே நான் செய்கிறேன் என்ற பொருளில் நாம் அதை வண்ணம் என்று சொல்லை காண்போம். அடுத்து வண்ணம் என்ற சொல்லை நாம் திறம் ஆற்றல் திறமை என்ற பொருளில் கூட பயன்படும். இப்போது ஒருவர் நன்றாக ஓவியம் தீட்டியிருக்கிறார் என்றால் அவர் தம்முடைய கை வண்ணத்தை எல்லாம் காட்டியிருக்கிறார் என்று சொல். அதே போல நன்றாக ஒருவர் சமைத்திருக்கிறார் என்றால் அவருடைய கைவண்ணம் அந்த சமையலில் தெரிகிறது. இங்கெல்லாம் அது திறமை திறன் திறம் என்ற பொருளில் எல்லாம் பயன்பட்டு வருகிறது. ஆக நாம் இந்த காலத்தில் கூட வண்ணம் என்ற சொல்லை பல்வேறு பொருளில் பயன்படுத்தும். அப்படி பல்வேறு பொருளில் வரக்கூடிய வண்ணம் என்ற வார்த்தையை வைத்து இந்த பாடலை அமைத்திருக்கிறது. அந்த ஒரு சொல் பல பொருள் தரக்கூடிய அந்த வார்த்தையை பல பொருளில் அடுத்தடுத்து வரும்படியாக பயன்படுத்தி அழகிய ஒரு பாடலாக இந்த பாடலை கம்ப யாத்திருக்கிறது. அவர் பாடுகிறார், இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம். இந்த பாடல் விஸ்வாமித்திரருடைய கூற்று, அகலிகையின் கதையை சொல்லி வந்தவருடைய கடைசி கூற்றாக அமையக்கூடிய பாடல் இது. இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம், இவ்வண்ணம் இவ்விதம்தான் நடந்த விதம், இவ்விதம்தான் இப்படித்தான் அது நடந்த விதம் என்று சொல்லி முடியும். இவ்விதம் நிகழ்ந்த வண்ணம், இவ்விதமாக அது நிகழ்ந்தது என்று சொல்கிறார். அடுத்து சொல்கிறார், இனி இந்த உலகிற்கெல்லாம் உய்வண்ணம் அற்றி மற்றோர் துயர் வண்ணம் உருவது உண்டோ. இனிமேல் இந்த உலகிற்கு உய்வண்ணம் தான் அல்லாமல் துயர் வண்ணம் இல்லை என்று சொல். அது என்ன உய்வண்ணம் என்றால், உய்தல் என்றால் நற்கதி அடைதல் என்று சொல். திருக்குறளில் இந்த வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டீர்கள், என்னன்றி கொண்டா கொன்றாருக்கும் உய் உண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு என்ற குறளில் அந்த உய்தல் என்ற வார்த்தை வந்தது. உய்தல் என்றால் நன்னிலை அடைதல் நற்கதி பெறுதல் என்ற பொருள் தரக்கூடிய வார்த்தை. அந்த உய்தல் என்ற வார்த்தை இங்கு உய் என்று வினைத்தொகை வடிவம் பெற்று உய்வண்ணம் என்று வந்திருக்கு. உய்வண்ணம் அதாவது உய்யக்கூடிய வழி என்ற பொருளில் வருகிறது. அந்த அடியில் வண்ணம் என்ற வார்த்தை வழி மார்க்கம் என்ற பொருளில் வருகிறது. இனிமேல் இந்த உலகிற்கெல்லாம் நற்கதி அடையக்கூடிய வழி அல்லாமல் மற்றோர் துயர் வண்ணம் உருவது உண்டோ, வேறு ஒரு துயரத்திற்கான வழி இனிமேல் வரவே வராது. ஏனென்றால் நீ அவதரித்து வந்து விட்டாய், நீ அவதரித்து இந்த மண்ணில் கால் கொண்டு நடந்து கொண்டிருக்கிறாய். அதனால் இந்த உலகிற்கு இனிமேல் நற்கதி பெறுவதற்கான வழிதான் உண்டாகுமே தவிர துயரத்திற்கான வழி உண்டாகவே உண்டாகாது என்று சொல்லுகிறார். அதை கேள்வியாக கேட்ட அந்த கேள்விக்குள்ளேயே பதிலும் இருக்கும்படியாக விஸ்வாமித்திரர் சொல்லுகிறார். உயிர்வண்ணம் அன்றி மற்றோர் துயர் வண்ணம் உருவது உண்டோ, உயர் வண்ணம் உருவது உண்டாவது உண்டோ என்ற கேள்வியில் இல்லை, இனிமேல் துயர் வண்ணம் உருவதற்கான அந்த நிலை ஏற்படவே ஏற்படாது என்ற பதிலையே அந்த கேள்விக்குள்ளேயே உள்ளடக்கி விஸ்வாமித்திரர் இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றோ துயர் வண்ணம் உருவதுண்டோ, மைவண்ண தரைக்கு போரில் மழை வண்ண தன்னிலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன். மைவண்ண தரைக்கு போரில் இங்கு இந்த அடியில் வண்ணம் என்பது நிறத்தை குறிக்கும் விதமாக வந்தது. சென்ற இரண்டு அடிகளையும் அடிகளிலும் வேறு பொருளில் வந்தது, இந்த அடியில் நிறம் என்ற பொருளில் வந்திருக்கு. மை வண்ணத்து அரைக்கி போல் மை போன்று நிறமுடைய மை என்பது அந்த காலத்தில் பொதுவாக அந்த வண்டி மையைத்தான் குறிப்பார். ஒரு மை பலவிதமான உபயோகங்களுக்கு பலவிதமான மைகள் தயாரிக்கப்படுகிறது. அந்த காலத்தில் பொதுவாக மை என்றால் அது வண்டி சக்கரத்தில் உள்ள அந்த மையை தான் குறிக்கக்கூடியதாக அது வரும். வண்டி சக்கரத்தில் அந்த உள்ள அந்த மையானது கருகருவென்று இருக்கும். அப்படிப்பட்ட வண்ணம் உடையவளாகிய அந்த தாடகி தாடகை என்னும் அரக்கியினுடைய இச்சத்தில் மழை வந்தது அண்ணலே. மழை என்பது இங்கு மேகம் என்ற பொருளில் வந்தது. மழை என்றால் நாம் பொதுவாக மேகம் பொழியக்கூடிய அந்த நீரை குறிக்கும் விதமாக இப்போது நாம் அதை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் நடைமுறைக்கு. ஆனால் மழை என்ற சொல் மேகத்தையும் குறிக்கும். அது ஆகு பெயராக அப்படி குறிப்பதாகவும் சொல்லலாம். அது அல்லது மழை என்ற சொல்லுக்கே மேகம் என்ற ஒரு பொருள் ஆதிகாலம் தொட்டு வழக்கத்தில் இருப்பதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அது எவ்விதம் அந்த மேகத்தை குறிப்பதாக வழக்கத்தில் உள்ளது என்று தெரியவில்லை. ஆனால் இலக்கியங்களில் நாம் மழை என்ற சொல் மேகம் என்ற பொருளில் பல இடங்களில் பயன்பட்டு வருவதை நாம் பார்க்கிறோம். இங்கு மேகம் என்ற பொருளிலேயே வருகிறது. மழை வண்ணத்து அண்ணலே, மேகம் போன்ற வண்ணமுடைய தலைவனே, அண்ணலே பெருமைக்குரியவனே. அண்ணல் என்ற சொல் பெருமைக்குரியவன், தலைவன், முதன்மையானவன் என்றெல்லாம் பொருள் தரக்கூடிய வார்த்தை. அவ்விதம் ராமனை விழித்து சொல்லுகிறார் விஸ்வாமித்திரர் சொல்லுகிறார். அந்த மைவண்ணம் கொண்ட நாடகையினுடைய அரைக்கி நாடகை என்ற அந்த அரைக்கினுடைய இட்டத்தில் மழை வண்ணத்து அண்ணலே, உன்னுடைய கைவண்ணத்தை நான் கண்டேன், உன்னுடைய கையின் ஆற்றலை நான் கண்டேன், அந்த கையின் திறத்தை நான் கண்டேன். இங்கு கைவண்ணம் என்பதில் அந்த வண்ணம் என்பது திறம் ஆற்றல் என்ற பொருளில் வருகிறது. உன்னுடைய கை திறத்தை நான் கண்டேன், அங்கு கண்டேன். கால் வண்ணம் இங்கு கண்டேன், உன்னுடைய காலின் திறத்தை இங்கு கண்டேன். அங்கு கையின் திறத்தை கண்டேன் என்றால் உன்னுடைய கை லாவகமாக அம்பு கூட்டி அந்த அசுரர்கள் மீதெல்லாம் பானங்களை பிரயோகித்து நொடி பொழுது அவர்களை எல்லாம் அழிக்கக்கூடிய அந்த வல்லமையை நான் அன்பு பார்த்தேன். இங்கு உன்னுடைய காலினுடைய புனித வல்லமை, உன்னுடைய காலில் இருந்து உதிர்ந்த அந்த துகள் பட்டதும் ஒரு கல் பெண்ணாக மாறிவிட்டது. ஆக உன்னுடைய காலினுடைய அந்த புனிதத்துவத்தை நான் இங்கு பார்த்தேன், அந்த புனித தன்மையை இங்கு பார்த்தேன் என்று சொல்லுவேன். கைவண்ணம் அங்கு கண்டேன், தாழ்வண்ணம் இங்கு கண்டேன். இப்படியாக ராமனை பாராட்டி உரைக்கிறார் விஸ்வாமித்திரர். இப்படியாக அந்த பகுதி முடிவு பெறுகிறது. அந்த அகலியினுடைய கதையை சொல்லக்கூடிய பகுதி முடிவு பெறுகிறது. இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றோர் துயர் வண்ணம் உருவதுண்டோ, கைவண்ண தரைக்கு போரில் மழை வண்ண தன்னலே உன் கைவண்ணம் அங்கு கண்டே ஆள் வண்ணம் இங்கு கண்டே என்று சொல்கிறேன். இதில் ஒன்று நாம் பார்க்க வேண்டும். மைவண்ண தரைக்கு போரில் மழை வண்ண தன்னலே என்று சொல்லக்கூடிய அந்த வரியில் வண்ணம் என்பதை நாம் நிறம் என்ற பொருளில் எடுத்தோம். நிறம் என்ற பொருள் எடுத்துதான் உரையாசிரியர்கள் பலரும் உரை சொல்லியிருக்கிறார்கள். அப்படி உரை சொல்பவர்கள் ஒன்று சொல்வார்கள், அரைக்கியை மைவண்ண அரைக்கி என்று சொல்லுகிறார், ராமனை மேக வண்ண என்று சொல்லுகிறார். ஏன் இவ்வாறு சொல்கிறார் என்றால், இரண்டு பேருக்கும் உள்ள அந்த நிற வேற்றுமை குறிப்பதற்காக இவ்விதம் சொல்லியிருக்கிறார் என்று சிலர் சொல்லுவார்கள். மையினுடைய கருமை வேறு, மேகத்தினுடைய கருமை வேறு, ரெண்டுக்கும் கருமையில் பேதம் உண்டு. ஒரே போன்ற ஒரே மாதிரியான கருமை அல்ல, இரண்டுக்கும் கருமை நிறத்தில் வேறுபாடு உண்டு. அந்த வேறுபாட்டை காட்டுவதற்காகத்தான் இவ்வாறு சொல்லியிருக்கிறார் என்று சொல்லுவார்கள். ஆனால் அப்படி சொல்லுவதற்கு இடம் இருப்பதாக இங்கு நாம் பார்க்க முடியாது. ஏனென்றால் ராமனையே பல இடங்களில் அவர் மைவண்ணம், மைவண்ணத்தவன், அஞ்சன வண்ணத்தவன் என்றெல்லாம் சொல்லி சொல்கிறார். அதனால் அவர் பேதப்படுத்துவதற்காக அவ்வாறு சொன்னார் என்றெல்லாம் சொல்ல முடியாது. ரெண்டு பேரையும், அரைக்கியும் கருமை நிறம், ராமனும் கருமை நிறம், அதற்கு ஓமானமாக மையையும் எடுத்திருக்கிறார், மேகத்தையும் எடுத்திருக்கிறார் என்று பொதுவாக நாம் சொல்லலாமே தவிர, அந்த வண்ணத்தை பேதப்படுத்துவதற்காக அவ்வாறு சொல்லி இருக்கிறார் என்று இங்கு நாம் சொல்ல முடியாது. ஏனென்றால் ராமனையே அவர் மைவண்ணன் என்று பல இடங்களில் சொல்லியிருக்கிறார். அதனால் அந்த மைவண்ணம் வேறு கருமை, மேகத்தின் வண்ணம் வேறு கருமை என்பதை குறித்து நாம் இங்கு பார்க்க வேண்டிய தேவை இல்லை. பொதுவாக கருமைக்கு இந்த இரண்டையும் ஓமானமாக எடுத்திருக்கிறார் என்று நாம். அல்லது இன்னொரு பொருள் பார்க்கலாம், வண்ணம் என்பதற்கு நாம் நிறம் என்ற பொருளை பார்ப்பதற்கு பதிலாக வண்ணம் என்பதற்கு அண்மை குணம் என்ற ஒரு பொருளும் உண்டு. அவனுடைய அக வண்ணம் என்னவென்று தெரியவில்லை என்றெல்லாம் நாம் நடைமுறையில் கூட சொல்வோம். அந்த அண்மை குணம், இதை குறிப்பதற்கு வண்ணம் என்ற சொல் சில நேரங்களில் பயன்பாட்டில் இப்போது கூட உள்ளது. அப்படி தன்மை குணம் என்ற பொருளில் நாம் எடுத்துக்கொண்டால், மைவண்ண அரைக்கி என்று சொல்லும் போது மையின் தன்மையை உடைய அரைக்கி என்று சொல்லும் போது, மை போன்ற கருத்த இதயம் உடையவர், அவளுடைய மனம் இருண்டு போய் கிடக்கிறது, இருட்டான எண்ணம் உடையவர், அவளுடைய மனத்தில் வஞ்சகம், சூது போன்ற எதிர்மறையான எண்ணங்கள் தான் இருக்கின்றன என்பதை குறிப்பதற்காக மைவண்ணத்து அரைக்கி என்று சொன்னார் என்று வைத்து. ஏனென்றால் எதிர்மறை எண்ணங்கள் எப்போதும் கருமை நிறத்தால் குறிக்கப்படும். ஆகவே மைவண்ணத்து அரைக்கி என்று சொல்லும் போது மையின் தன்மை உடைய அரைக்கி, அதாவது அவளுடைய மனம் ஆனது இருண்டு போயிருக்கிறது, கருத்து போயிருக்கிறது, எதிர்மறை எண்ணங்களால் கருத்து போயிருக்கிறது என்று சொன்னதற்காக ராமர் அம்பர் இந்த இடத்தில் மைவண்ணத்து அரைக்கி என்று சொன்னார் என்று எடுத்துக்கொள்ள. அதே போல ராமனை குறிக்கும் போது மழை வண்ணம் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் மழையின் தன்மை உடையவன் ராமன், அந்த மேகத்தின் தன்மை. மேகம் எப்படி எல்லோருக்கும் பொதுவாக மழையை கொடுத்து எல்லோரையும் எல்லோருக்கும் உபகாரம் செய்கிறதோ, எல்லோரையும் வாழ வைக்கிறதோ, அதே போல ராமனும் மேகம் போல கொடை கொடுப்பவனாக இருந்தான் என்பதை குறிப்பதற்காக அவ்வாறு சொன்னார் என்று எடுத்து. ஆக வண்ணம் என்ற சொல்லை நிறம் என்ற பொருளிலும் எடுத்துக்கொள்ளலாம், தன்மை குணம் என்ற பொருளிலும் எடுத்துக்கொள்ளலாம். தன்மை குணம் என்ற பொருளில் எடுத்துக்கொள்ளும் போது அரைக்கிக்கும் ராமனுக்கும் இடையே பேதத்தை கருத்திருக்கிறார். அரைக்கினுடைய தன்மை இருந்து போயிருந்தது, அவளுடைய மனம் இருந்து போயிருந்தது. ராமனுடைய தன்மை மேகத்தை போல இதமானதாக இருந்தது. மேகம் எல்லோருக்கும் கொடை கொடுப்பது போல எல்லோரையும் நல்ல நிலைக்கு கொண்டு வருவது போல, தான் பொழிந்து பூமியையே வளப்படுத்தி வாழ வைப்பது போல ராமனும் அந்த தன்மை உடையவனாக இருந்தான் என்று சொல்வதற்காக ராமனுக்கு இந்த தன்மையையும் அரைக்கிக்கு அந்த தன்மையையும் சொல்லியிருக்கிறார் என்று இப்படி இரு பொருள் பார்க்கும் விதமாக அந்த அடி அமைந்திருக்கும். இதுதான் இந்த பாடலினுடைய பொருள். இதில் சந்தேகங்கள் இருந்தால் ஏன் இந்த கால் வண்ணம் இங்கு கண்டேன், ஏதாவது இவர் வந்து ராமர் வந்து இந்த கள்ளிக்கை வந்து கால் பட்டதுக்கு அப்புறம் அந்த உருவம் வந்ததா சிலையில ஐ மீன் கல்லா இருந்ததுல இருந்து வந்தது தான் அப்படி குறிக்கிறார கால் வண்ணம் இங்கு கண்டேன். ஆள் வண்ணம் இங்கு கண்டேன் என்றால் உன்னுடைய காலின் திறத்தை, உன்னுடைய ஆமா, காலினுடைய அந்த பக்குவத்தை நான் இங்கு கண்டேன் என்று சொல்லு. அதற்கு அர்த்தம் வந்து ஐந்து என்னன்னா, அவர் வந்து அவர் காலிங்க பட்டதுனால அவங்க வந்து கல்லா அதை இருந்தவங்க. சொல்வதற்கு, அதை சொல்வதற்கு காலினுடைய கால் கூட படவில்லை, காலிலிருந்து உதிர்ந்த அந்த அந்த துகள், அந்த மண் துகள் அது பட்டவுடன் அவள் உயிர் பெற்று எழுந்து விட்டாள். அவனுடைய காலுக்கு அவ்வளவு புனிதத்தன்மை இருக்கிறது, தெய்வீகத்தன்மை இருக்கிறது. அந்த தெய்வீகத்தன்மையை பிடிப்பதற்காகத்தான் இங்கு கால் வண்ணம் என்று சொல்றேன். அதாவது நான் ஒரு வாரம் அட்டன் பண்ணல, அந்த வாரத்துல நீங்க அந்த கதையை சொல்லியிருப்பீங்களா இருக்கும். சோ இப்போ இதுக்கு முன்னாடி வந்து விஸ்வாமித்திரர் கூட்டிட்டு போற இடத்துல இப்ப அகலிகையோட சிலையை பாக்குறாங்களா, இல்ல இந்த இடத்துலதான் அகலிகை வாழ்ந்தான்னு சொல்றாரா, என்ன சொல்றாரு அவரு இங்க நடந்த உடனே இது மாதிரி வருதுன்னு சொல்லும் இல்ல, போது? சென்ற வாரம் தான் கண்ணியை, நீங்க சென்ற வாரம் வரலையா? சென்ற சென்ற வாரம் வாரம் வந்தேன் நானு இந்த கதை, அகலிகையோட கதை நீங்க சொன்னீங்க. ஆனா இப்ப அகலிகை வந்து எப்படி இருக்காங்க, இவர் வந்த அப்புறம் உயிர் பெற்றுறாங்க? வந்து அதற்கு முந்தைய வாரம் வந்து உயிர் பெற்று வந்த அந்த அந்த வாரம் நான் இல்ல. சந்தர்ப்பத்தில் இவர்கள் நடந்து போகிறார்கள். நடந்து போகும் போது அதாவது மிதிலை நகரை நோக்கி நடந்து போகிறார். மிதிலைக்கு நாம் போவோம் வா என்று கூட்டிக் கொண்டு ராமனை தூக்கி கொண்டு போகிறார் போகிறார் இலக்குவனும் உடன் செல்கிறார். போகிறார்கள், மூவருமாக போகிறார். அவர்கள் விதேக நாட்டின் எல்லையை அடைகிறார். விதேக நாட்டினுடைய தலைநகரம் தான் மிதிலை. விதேக நாட்டினுடைய எல்லையை அடைகிறார்கள். எல்லையை அடைந்த அந்த இடத்தில், ஓர் இடத்தில் ஒரு கல் கிடைக்கிறது. அந்த கல்லை தாண்டுவதற்காக ராமன் காலை தூக்கி வைக்கிறார். தாண்டி செல்வதற்காக கல்லுக்கு அப்பால் காலை தூக்கி வைக்கிறார். அப்படி அவன் காலை தூக்கி வைக்கும் போது அவன் காலில் இருந்து அந்த மண் துகள்கள் உதிர்கின்றன. அதற்கு மீது பாத தூளி என்று அதை சமஸ்கிருதத்தில் சொல்வார். பாத தூளி, தமிழில் அதை திருவடி துகள் என்று கம்பர் சொல்லுகிறார். அந்த திருவடி துகள் மேலே விழுகிறது, அந்த கல்லின் மீது விழுகிறது. உடனே கல் பெண்ணாக மாறி நிற்கிறது. ரைட் அவள் ரைட், பெண்ணாக மாறி அகலியாக நிற்கிறார். அவளை பார்த்துதான் ராமன் அதிசயம் உற்று, இப்படி ஒரு கல் பெண்ணாக மாறிவிட்டதே, இவள் யார், இவளுடைய வரலாறு என்ன என்று விஸ்வாமித்திரரிடம் கேட்கிறான். விஸ்வாமித்திரர் அகலியினுடைய கதையை சொல்லி வருகிறார். அவள் யார், யாருக்கு அவள் யாருக்கு மனைவியாக இருந்தாள், ஏன் இப்படி கல்லாக மாறினாள் என்று அந்த கதையை சொல்லி, அந்த கதையை தான் நாம் சென்ற வாரம். அகல்யா என்பது என்றால் என்ன பொருள் என்றால், அந்த அந்த சொல்லிலேயே மிக அர்த்த அடர்த்தி இருக்கு. கல்யம், கல்யம் என்றால் வட மொழியில் அழகில்லாதது என்றார். கல்யம் என்றால் அழகில்லாதது. கல்யா என்று சொன்னால் அழகற்றவள். அந்த கல்யம் என்பதற்கு முன்பாக அதை எதிர்மறையாக்குவதற்கு அகரம் சேர்க்கப்படுகிறது, அகல்யம் என்று வருகிறது. கல்யம் என்றால் அழகின்மை. அதற்கு முன்பு அகரம் சேர்த்து அந்த அழகின்மை என்பதை எதிர்மறையாக்கும் போது அழகின்மை இல்லாதவள் என்று அர்த்தம். அகல்யா என்றால் அழகின்மை இல்லாதவள், அழகற்ற தன்மையே இல்லாதவள் என்று அர்த்தம். அதாவது மிகுந்த அழகானவள் என்று அர்த்தம். அதுதான் அவளுடைய பேரினுடைய பொருள். அவளை பற்றிய சரித்திரம், பூர்வ சரித்திரம் ஒன்று இருக்கிறது. அது ராமாயணத்தில் சொல்லப்படவில்லை. அந்த பூர்வ சரித்திரத்தை பற்றி தனியாக ஒரு நூலை எழுதியிருக்கிறார் வெள்ளக்கால் சுப்பிரமணிய முதலியார் என்பவர். வெண்பாவடியில் அந்த நூலை எழுதியிருக்கிறார். அகலியை எப்படி பிறந்தாள் என்ற இடத்திலிருந்து அகலியினுடைய கதையை சொல்லி வருவார் அந்த நூலில் அவர். அவள் எங்கிருந்து பிறக்கிறாள் என்றால் பாற்கடலில் இருந்துதான் பிறக்கிறாள் என்று சொல்லப்படுகிறது. பாற்கடலை இவர்கள் கடைந்தார்கள் அல்லவா, அந்த கடைந்த போது அதில் இருந்து பல்வேறு விஷயங்கள் தோன்றுகின்றன, செல்வங்கள் தோன்றுகின்றன. திருமகள் கூட பாற்கடலில் இருந்துதான் தோன்றினாள் என்ற செய்தி கூட வருகிறது. அப்படி பாற்கடலில் இருந்து தோன்றியவற்றில் தோன்றிய விஷயங்கள் பொருத்திதான் இந்த அகலிகை. இந்த அகலிகையை பெறுவதற்கு தேவர்களுக்குள் ஒரு போட்டி உண்டாகிறது. அவளுடைய அழகு அனைவரையும் வசீகரிக்கிறது. அதனால் தேவர்கள் பலரும் அவளை தாங்கள் அடைவதற்கு ஆசைப்படுகிறார். தேவர்களில் முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்கள் எல்லாம் அவளை எனக்கு எனக்கு கொடுத்து விடுங்கள் என்று பிரம்மதேவனிடம் வேண்டுகிறார். இப்படி போட்டி பலரிடமும் ஏற்படுவதனால் பிரம்மதேவன் ஒரு நிபந்தனை விதிக்கிறார். அதில் முக்கியமாக போட்டியில் பங்கேற்றவன் இந்திரன். இந்திரன் தேவர்களின் தலைவன், அவன் எனக்கு தான் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று பிரம்மதேவரிடம் வற்புறுத்தி சொல்கிறார். இன்னும் பல தேவர்களில் முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்கள் எல்லாம் எனக்கு தான் வேண்டும், எனக்கு தான் வேண்டும் அவள் என்று கேட்கிறார். அப்போது பிரம்மதேவன் ஒரு நிபந்தனை சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்றால், இவளை நீங்கள் பலரும் விரும்புகிறீர்கள், இவளை அடைய வேண்டும் என்றால் உங்களுக்கு தகுதி தேர்வு வைக்க வேண்டும். என்ன தேர்வு என்றால், இரண்டு பக்கமும் தலையுடைய ஒரு விலங்கை வலம் வந்து அதை வணங்கி முதலில் யார் வருகிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த பேரழகி சொந்தமாவாள் என்று அவர் ஒரு நிபந்தனை விதித்து. உடனே அப்படிப்பட்ட ஒரு மிருகத்தை தேடி எல்லோரும் பயணப்படுகிறார். அந்த சராசரங்கள் அனைத்துக்கும் செல்கிறார்கள். 14 லோகங்களுக்கும் போய் தேடுகிறார். இந்திரன் குறிப்பாக, அதில் இந்திரன் மிகுந்த தீவிரத்தோடு தேடுகிறார். இவளை அடைந்தே தீர வேண்டும் என்ற தீவிரத்தோடு தேடுகிறார். எங்கும் அப்படி ஒரு மிருகம் கண்ணில் படவே இல்லை. கௌதம முனிவர் அவர் ஆசிரமம் வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் இவளை பெற வேண்டும் என்ற எண்ணத்துடன் தான் இல்லை, சாதாரணமாக இருக்கிறார். அப்போது அவர் வீட்டு பசு தொழுவத்தில் ஒரு நாள் மாடு கன்று போடுகிறது. கன்று வயிற்றிலிருந்து வெளியே வருகிறது. வெளியே முதலில் வரும்போது தலை வரும். அப்படி தலை வெளியே வந்து இருக்கும் போது நாரரர் அந்த பக்கம் வருகிறார். இவர் அந்த கௌரவ முனிவர் அந்த பசுக்களை எல்லாம் பராமரிப்பவர் என்ற முறையில் அந்த கன்று வெளியே வரும்போது அந்த பசுவை கவனித்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு வேண்டிய உபசாரங்கள் எல்லாம் செய்து அது கன்று ஈனும் போது அது வேதனைப்படாமல் பாதுகாத்துக் கொண்டு பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார். அப்போது அந்த இடத்திற்கு நாரதர் வருகிறார். நாரதர் வந்து சொல்கிறார், கௌதம முனிவரே, முதலில் இந்த பசுவை நீர் சுற்றி வாருங்கள், சுற்றி வந்து வணங்குங்கள் என்று சொல்லுகிறார். இந்த பக்கம் கன்றின் தலை வந்து விட்டது. இன்னும் முழுதாக கன்றை அது இன்று முடிக்கவில்லை. நாரதர் சொல்கிறாரே என்பதற்காக கௌதம முனிவர் சுற்றி வருகிறார். பசுவை சுற்றி வருகிறார். சுற்றி வந்தவுடன் நாரதர் சொல்கிறார், ஆஹா, நீங்கள் நிபந்தனையை நிறைவேற்றி விட்டீர்கள் என்று. என்ன நிபந்தனை என்று கௌதம முனிவர் கேட்கிறார். பிரம்மதேவன் ஒரு நிபந்தனை விதித்தார். என்னவென்றால், இரண்டு பக்கம் தலையுடைய மிருகத்தை முதன் முதலில் யார் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு தான் அகலிகை என்று ஒரு நிபந்தனை விதித்தார். முதல் முதலில் நீவிர்தான் சுற்றி வந்து அதை வணங்கி இருக்கிறீர்கள். இதோ இது இரண்டு பக்கம் தலையுடைய மிருகம், பாருங்கள், அந்த பக்கம் ஒரு தலை இருக்கிறது, இந்த பக்கம் ஒரு தலை இருக்கிறது என்று சொல்லுங்கள். அது கன்று தலையை வெளியே காட்டியிருப்பதை பார்க்கும் போது இரண்டு பக்கம் தலையுடைய ஒரு விலங்காக அது தெரிகிறது. நீங்கள் வணங்கி விட்டீர்கள், உங்களுக்குத்தான் இனிமேல் அகலிகை சொந்தம் என்று பிரம்மதேவனிடம் கௌதம முனிவரை கூட்டி சென்று கௌதம முனிவருக்கு அகலிகை சொந்தமானார் என்று ஒரு வரலாறு இருக்கு. அது முந்திய வரலாறு. இப்படி அகலிகையை பெறுவதற்காக அண்ட சராசரம் எல்லாம் அலைந்து திரிந்து ஏமாற்றம் இந்திரன் அந்த அகலிகையை பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை மனத்தில் வைத்துக் கொண்டே அவள்பால் ஆசையை வளர்த்து கொண்டே நாளாக நாளாக அந்த வேதனை தாங்க முடியாமல் இருந்து கடைசியில் ஏமாற்றியாவது அவளை அடைந்து விட வேண்டும் என்று வந்து, அதாவது கௌதம முனிவர் உருவத்திலேயே வந்து அவளை ஏமாற்றி அவளோடு சேர்ந்தான் என்று செய்தி சொல்லப்படுகிறது. இதில் அந்த பழைய வரலாறு ராமாயணத்தில் இல்லை, பிற்பகுதி தான் ராமாயணத்தில் இருக்கிறது. அந்த செய்தியை நாம் சென்ற வாரம் பார்த்தோம். அதனுடைய இறுதி, அந்த கதையினுடைய இறுதி கூற்றாக விஸ்வாமித்திரர் சொல்வதுதான் இவ்வளவு நிகழும். இன்னும் ஒரே ஒரு சந்தேகம், மழைவண்ணத்து அரக்கி போரில் மைவண்ணத்து அரக்கி போரில் மழைவண்ணத்து அந்நிலை இந்த அரக்கி போரில் வந்து அது அது இதோட இந்த பாடலோட எப்படி அது சேருது? ஆ என்ன இவர் சரி, என்ன சொல்ல வர்றாரு இங்க? அரக்கியை கொன்றான் அல்லவா ராமன், எந்த ஆ அரக்கியை கொன்றான், தாரகையை கொன்றான் அல்லவா, தாரகையை கொல்லும் போது தாரகைக்கும் அவனுக்கும் இடையே நடந்த அந்த போர் அதைத்தான் ஆ சொல்கிறார். அரக்கி ஓ போர் என்பது அரக்கியோடு நடந்த போர் என்று வருகிறது, அல்லது அரக்கி நடத்திய போர் என்று வருகிறது. எப்படி வேண்டும் என்றாலும் எடுத்துக்கொள்ளலாம். அரக்கி போர், அரக்கியோடு நடத்திய போர் அது ராமன் நடத்திய போர், அல்லது அரக்கி நடத்திய போர் அவளே வந்து நடத்திய போர் என்று இரண்டு விதமாக நாம் கூறுவோம். அந்த போரில் இவனுடைய கைவண்ணத்தை கண்டேன் என்று சொல்கிறார். அந்த போரில் உன்னுடைய கைவண்ணத்தை கண்டேன் என்று சொல்கிறார் என்றால் என்ன பொருள்? இவன் கையில் இருந்து அம்புகளை செலுத்துகிறான், அடுத்தடுத்து செலுத்துகிறான், இமைக்கின்ற அந்த கண நேரத்திற்குள் பல நூறு அம்புகள் அவனுடைய கையில் இருந்து புறப்படுகின்றன. அவனுடைய கை வல்லமை அவ்வளவு சிறந்ததாக இருக்கிறது, கைத்திறம் அவ்வளவு சிறந்ததாக இருக்கிறது. அந்த கைத்திறத்தை அந்த போரில் நான் பார்த்தேன். முதல் முதலில் ராமன் போர் செய்வதை அப்போதுதான் விஸ்வாமித்திரர் பார்க்கிறார், அதனால் அவ்வாறு சொல்கிறார். கைவண்ணம் அங்கு கண்டேன், அந்த போரில் உன்னுடைய கைவண்ணத்தை நான் பார்த்தேன், அங்கு பார்த்தேன் என்று சொல்கிறார். தெளிவாகிவிட்டதா? ஆமா, அதாவது மூணாவது அடியில தாரகையை சொல்றாரு, ஐந்தாவது நாலாவது அடியில அகலிகையை சொல்றாரு, வேற வேற வேற வேற வேற ஒரு இதை பத்தி சொல்றாரு, வேற வேற ஆளுங்களை பத்தி அவரு சொல்றாரு இங்க பாடல்ல. கரெக்டா? மூன்றாவது அடி ஒன்றுமே புரியல. அரக்கின்றது இங்க தாரகையை குதிக்குது, கால்வண்ணம் இங்க கண்டேன்றது வந்து அது வந்து அகலிகையோட இத விடுபட்டதை பத்தி சொல்றாரு, வேற வேற ரெண்டு பேரும் வேற வேற. ராமனுடைய கைவண்ணத்தை ஒரு சம்பவத்துல காண்றார் விஸ்வாமித்திரர், அவனுடைய கால் வண்ணத்தை இன்னொரு சம்பவத்தில் காண்கிறார். ஆமா ஆமா கைவண்ணத்தை கண்ட சம்பவம் எதுவென்றால் அது அரக்கியோடு நடந்த அந்த போர். கால் வண்ணத்தை கண்ட சம்பவம் எதுவென்றால் அது அகலியை உயிர் உயிர்ப்பித்த பெற்று அந்த வந்தது. சம்பவம். ஆக ரெண்டு சம்பவம், ரெண்டு சம்பவத்திலும் உன்னுடைய ரெண்டு திறன்களை நான் கண்டேன். கைத்திறத்தை அங்கு கண்டேன், கால் திறத்தை இங்கு கண்டேன் என்று சொல்லி மழை வந்தது அண்ணலே என்பதை நாம் முதலில் கூட வைத்துக் கொள்ளலாம். அது விழிச்சொற்றொடர், ராமனை விழித்து பேசுகிறார். அதை முதலில் வைத்துவிட்டு மற்ற அடிகளை எல்லாம் நாம் அடுத்தடுத்து வைத்து பார்த்தால் எளிமையாக பொருள். இப்ப அதான் நீங்க சொன்னது கரெக்ட், அதுதான் நான் அந்த மைவண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே, அதுதான் எனக்கு ரெண்டுத்தையும் சேர்த்து இதை பார்த்தா நம்ம முதல்ல அதை முதல்ல போடணும். சொற்றொடராக நம்ம முதல்ல எடுத்து வைத்துக் கொள்ளலாம். அப்படி எடுத்து வைத்து விட்டு இப்போது பாருங்கள், கைவண்ணத்தை அரக்கி போரில் உன் கைவண்ண அங்கு கண்டேன், ஆமா அரக்கியோடு நடந்த அந்த போரில் உன்னுடைய கைவண்ணத்தை நான் அங்கு பார்த்தேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன், கால் வண்ணத்தை இதோ இங்கே இப்போது பார்த்தேன் என்று சொல்லு. இப்ப புரியுது, நன்றி. ஐயா, ராமருக்கு வந்து தான் ஒரு ஒரு பெரிய அவதார புருஷன் அப்படின்னு அவருக்கு இது வரைக்கும் அவருக்கு தெரியாத. அதாவது ராமாயணத்தை நாம் பார்க்கும் போது அவர் மற்ற சாதாரண மனிதர்கள் இயங்குவது போலவே இயங்கினார் என்றுதான் கதை போகிறது. அப்படி போனால்தான் கதை சுவாரஸ்யம் இருக்கும். அவர் அவதார புருஷன் என்ற தன்மையை இயங்கினால் அவர் வேதனைப்படுவது, சீதையை பிரிந்து வேதனைப்படுவது, அவளை தேடி பயணிப்பது, இவையெல்லாம் தேவைப்படாது. அவதார புருஷன் என்னும் போது சகல வல்லமையும் காற்று ஒரே நொடியில் ராவணனை அவர் இருந்த இடத்தில் இருந்தே ராவணனை அழித்து விடலாம். அவதார புருஷனாக இருந்து அவர் அந்த தன்மையை, அந்த அம்சத்தை வெளிப்படுத்தினால் அது மிக சாதாரண காரியமாக மாறியது. ஆனால் ராமன் ஒரு சாதாரண மனிதனுக்குரிய ஆற்றலுடன் போர் பயிற்சி செய்து ஆற்றலை பெருக்கிக் கொண்ட ஒரு மனிதனாக தான் ராமாயணத்தில் காட்டப்படுகிறார். அதனால் அவனுக்கு துணை தேவைப்படுகிறது. வானரர்களை துணைக்கு கூட்டிக் கொண்டு பாலம் கட்டி இலங்கைக்கு போனதாக நாம் பார்க்கிறோம். ஒரு மனித தன்மை உடையவனாகத்தான் ராமாயணத்தில் அவன் வருகிறான். ஆன போதிலும் அவனுக்குள் இருக்கிற இறை அம்சம் சில இடங்களில் வெளிப்பட்டு தோன்றும். வரக்கூடிய சில பாத்திரங்கள் அவனை இறை அம்சம் படைத்தவனாக கண்டு அவனை துதிப்பார்கள். அது விஸ்வாமித்திரர் போன்றவர்கள், சபரி போன்றவர்கள் எல்லாம் அவர்கள் எல்லாவற்றையும் உணர்ந்தவர்கள். முனிவர்கள், தவம் செய்பவர்கள் எல்லாம் ராமன் அந்த திருமாலினுடைய அம்சமானவன் தான் என்று தெரிந்தவர்கள். அவர்கள் இவனை நீ திருமாலினுடைய அவதாரம் என்றெல்லாம் சொல்லுவார்கள், ஆங்காங்கே சொல்லுவார்கள். ஆனால் ராமன் அதை சாதாரணமாக கேட்டுக்கொண்டு ஒரு சாதாரண மனிதனாக இயங்குவது போலத்தான் கதை போய் அப்படி போனால்தான் கதை சுவாரஸ்யமாக இருக்கும். சாதாரண மனிதனுக்குரிய உணர்வுகள், உணர்வு கொந்தளிப்புகள், கவலைகள் எல்லாம் உடையவனாகத்தான் ராமன் வருகிறார். ஐயா, ஜெயராம், திஸ் இஸ் அன் எக்ஸலண்ட் க்வெஸ்சன். நீங்கள் கேட்டது வந்து ஒரு சரியான கேள்வி. ராமன் வந்து எந்த இடத்துலையுமே தான் கடவுள் என்று சொன்னதில்லை. ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான், இந்த ஜட்டாயுக்கு வந்து அவர் வந்து அவர் சொல்லுவார்ல, உனக்கு மோட்சம் தந்தேன்னு. ஒன்லி காட், ஒன்லி கடவுள் தான் அப்படி சொல்ல முடியும். அவர் எப்படி சொன்னாரு அந்த ஒரு இடத்துல தான், அப்போ ஒருவேளை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்பனா அவருக்கு தெரியுமோ? அப்ப நம்ம சொல்றோமே வந்து ராமர் ராமன் அவதாரத்துல வந்து அவருக்கு கடவுள்னு தெரியவே தெரியாது, சாதாரண மனிதன் போல் தான் வாழ்ந்தார். தெரியவே தெரியாது என்பதல்ல, அது அதற்கும் என்ன சொல்கிறார்கள் என்றால், விடை சொல்கிறார் என்றால், அவருக்கு தெரிந்திருந்தது இது ஒரு நாடகம், ஆமா, ராமன் அதை பிறந்த காட்டிக்கொள்ளவில்லை அவர் காட்டிக்கொள்ள என்று ஆனா காட்டிக்கொள்ள ஒரே ஒரு இடத்துலதான் அவர் காட்டிக்கொள்வார் அந்த அந்த ஜட்டாயு இதுல வந்து உனக்கு மோட்சம். அது வந்து அது வந்து ரொம்ப நீங்க கேட்ட கேள்வி ஜெயராம் வந்து ரொம்ப விசேஷமான கேள்வி. அத வந்து இந்த பட்டிமன்றமோ இல்ல இந்த கதா காலக்ஷேபம் இந்த கதையெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதுல இந்த சமஸ்கிருத பாடலோடையோ ஆர் இந்த மாதிரி கம்பராமாயண பாடலோடையோ, நான் ஐ திங்க் இந்த கம்பவாதி இந்த யாரோ சொல்லி கேட்டிருக்கேன் இந்த, அதை வந்து ரொம்ப ஸ்லாகிச்சு சொல்லுவாங்க அந்த எப்படி வந்து அந்த அவருக்கு எதுவுமே அதாவது அவர் காட்டிக்கொள்ளவே இல்லை, ஆனா அதுல மட்டும் அவர் அறியாம வந்துடுச்சு பாரு அவர் கடவுள்னுட்டு அப்படின்னு. ரொம்ப நல்ல கேள்வி அதாவது ஜெயராம். சரி ராமன் வந்து இதை ஒரு விளையாட்டு லீலாபூர்வமாகத்தான் இந்த அவதாரத்தை நிகழ்த்தி இருக்கிறார். ஆமா அவனுக்கு அவன் அவதார புருஷன்தான் என்று நன்றாக தெரியும். ஆனால் இந்த உலகத்தில் எப்படி இயங்க வேண்டுமோ அப்படியே இயங்க வேண்டும் என்ற எண்ணத்தை உட்கொண்டு அவன் இயங்கினான் என்று சொல்வார். உதாரணமாக சீதை பிரிந்த போது, சீதை இல்லாத நேரத்தில் அவன் வருந்த வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. அவதார புருஷர்களுக்கு அந்த வருத்தம் இவற்றையெல்லாம் கடந்தவர்கள் அவர்கள். ஆனால் அந்த நேரத்தில் அவன் இப்போது நாடகத்தில் இந்த காட்சி நடைபெறுகிறது, இந்த காட்சியில் நாம் வருந்தி நடிக்க வேண்டும் என்று நினைத்து வருந்தினான் என்றெல்லாம் சிலர் சொல்வார்கள். அப்படி சொல்லக்கூடிய இடங்கள் எல்லாம் உண்டு. ஆனால் இதையெல்லாம் நாம் கம்பராமாயணம், துளசி ராமாயணம் போன்றவற்றில் தான் இந்த மாதிரியான கேள்விக்கெல்லாம் இடம் வருகிறது. ஏனென்றால் அவனை அவதார புருஷனாக நாம் பார்க்கிறோம். அவதார புருஷனாகவே அவன் இருந்தானா, அந்த தன்மை அவனுக்கு உள்ளுக்குள் இருந்ததா, அவன் அதை நினைத்து கொண்டிருந்தானா, அல்லது அவன் சாதாரண மனிதனாக இருந்தானா என்ற கேள்வியெல்லாம் கம்பராமாயணம், துளசி ராமாயணம் போன்றவற்றில் தான் நமக்கு தோன்றுகிறோம். ஆனால் வால்மீகி ராமாயணத்தில் அப்படி தோன்றுவதற்கு இடம் இல்லை. வால்மீகி அவனை மானிடர்களில் சிறந்த ஒரு உத்தமனாகத்தான் படைத்திருக்கிறார். திருமாலின் அவதாரமாகவே அவன் வந்தான் அப்படி என்று அவர் காட்டவில்லை. அப்படி காட்ட அதில் நான் இதுல இன்னொரு இன்னொரு கூட, சாரி, ஐ மீன் மன்னிக்கவும், இந்த இந்த அவர் வந்து தான் ஒரு ஒரு தெய்வ பிறவி என்பதே அறியாம இருந்தாருங்கிறது வந்து இந்த ஸ்ரீராமராஜ்யம்னு ஒரு படம் வந்தது இல்லையா, அது தெலுங்குல தான் வந்தது, தமிழ்ல டப்பிங் வந்தது. அதுல கடைசி கிளைமேக்ஸ் அந்த கட்சியில வந்து கண்டுபிடிச்சிருவாருல அந்த லவகுஷன் தான் தன் குழந்தைகள் என்று, அப்ப வந்து இந்த சீதையை என்னோட வந்துடுன்னு சொல்லுவார்ல, எல்லாரும் வந்துடுங்க அப்படின்னு. அப்ப சீதை சொல்லுவா, அதெல்லாம் வேணா, நான் ஒன்னும் உனக்கு பெரிய மகாராணி எல்லாம் எனக்கு வேண்டாம், போதும்ப்பா எனக்கு இந்த வாழ்க்கையில நான் போறேன் அப்படின்னு உடனே இந்த பூமாதேவி பிளந்து அவ பூமிக்குள்ள போயிடுவா இல்லையா சீதை. அப்ப ராமன் வந்து அப்படி கதறுவார், அப்படி கதறுவார், சீதா சீதா என்னை விட்டு போகாத, இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு அப்படியே கதறி அப்படியே அந்த பூமி இந்த மூட போகும். அவரும் அப்படியே விழ அதாவது அவரும் விழுந்துருவாரோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்பதான் அந்த எந்த லவகுஷரை பார்த்துப்பாரு ஒரு ஒருத்தர், அவர் யார், அவர் தான் வால்மீகி தானே, அவர் தானே வால்மீகி, லவகுஷர் அந்த சீதைக்கு அடைக்கலம் கொடுத்த அந்த அந்த முனிவர், அவர் வால்மீகி அவர் வந்து சொல்வார், ராமா ராமா, அதாவது அவருக்கு தோணும் என்னடா இது இவர் கடவுள் ரேஞ்சில் இருக்கிறவர் இப்படி இப்படி சாதாரண அப்படி அப்படி அழு எப்படி அழறாரு இல்ல இப்படின்மா அப்படி ராமா எழுந்திரு எழுந்திருல, உணர்ச்சி வசப்படக்கூடாது, நீ உணர்ச்சி வசப்படக்கூடாது, எழுந்திரு அப்படின்னு சொல்லி அதாவது அவருக்கு தோணும், அதாவது ராமன் அப்படி இருக்கக்கூடாதுன்னு. அப்புறம் தட்ஸ் ஹவ் தட் அந்த சீன்ல வந்து அது ரொம்ப நல்லா இருக்கும். அது அந்த ராமன் வந்து எப்படி, அது நிஜமாலே நடந்ததா இல்லை சினிமாவில் எக்ஸாஜரேட் பண்ணி காமிக்கிறாங்க, ஆனால் நமக்கு வந்து இந்த ராமன் இந்த கதையில ஒரு என்ன சொல்வது, ஐயா எப்பவுமே நம்ம இந்த சினிமா மூலமா தானே கதைகள் எல்லாம் பார்த்து நம்ம ஸ்லாகிச்சு நம்ம நம்ம நம்ம அதை இன்னும் உண்மையா ஆக்கிக்கிறோம் இல்லையா, நம்மளுடைய மனதிற்கு. ஸோ ரொம்ப நல்லா இருக்கும் அந்த காட்சி. நீங்க சொன்ன இந்த கதை பகுதி ராமாயணத்துல உத்தரகாண்டத்துல வருது. நம்ம ராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த யுத்தகாண்டத்தோடு கதை நிறைவு பெற்றுள்ளது. யுத்தகாண்டம் முடிந்து ராமன் பட்டாபிஷேகம் செய்வதோடு கம்பர் கதையை நிறைவு செய்து விடுகிறார் சொல்வார்கள். உத்தரகாண்டம் தமிழில் இருக்கிறது, ஆனால் அது ஒத்தக்கூத்தர் பாடியதுன்னு சொல்லுவார். உத்தரகாண்ட கதையை பொறுத்த வரைக்கும் அது ஒரு புன்னியல் கதை தான். கதை எப்போதும் ஒரு நல்ல இடத்தில் நிறைவு பெற வேண்டும். ஒரு மனதுக்கு நிறைவான நேர்மறையான ஒரு இடத்தில் நிறைவு பெற வேண்டும் என்பதற்காக கம்பர் அந்த பட்டாபிஷேக பகுதியோடு நிறுத்திவிட்டார் என்றும் ஒட்டக்கூத்தர் அந்த பின்பகுதியை பாடினார் என்றும் சொல்வார்கள். அந்த உத்தரகாண்டம் என்பதே ஒரு துன்பியல் பகுதி தான். சீதையை காட்டுக்கு ராமன் அனுப்புவது, அங்கு அவள் படாத துன்பங்கள் எல்லாம் படுவது, பிறகு ராமன் சீதை இவர்கள் எல்லாம் மாண்டு போவது, இந்த பகுதியை சொல்லுவது தான் உத்தரகாண்டம். அதனால் உத்தரகாண்டத்தை ஒட்டக்கூத்தர், பார்க்கவில்லை. அது ஒட்டக்கூத்தரும் ஒட்டக்கூத்தர் கம்பரும் அதாவது அவர்கள் அதாவது போட்டி அது ஒரு போடுவர்கள் பிரச்சனை. இல்ல, ஒரே சமயத்தில் வாழ்ந்த புலவர்கள் இல்லையா அவர்கள். ஒரே சமயத்தில் வாழ்ந்தார்கள் அவர்கள் ரெண்டு பேருமே. கம்பராமாயணத்தை பாடத் தொடங்கினார்கள். பாடத் தொடங்கிய போது ஒட்டக்கூத்தர் விரைந்து பாடி முடித்து விட்டார். உத்தரகாண்டம் வரைக்கும் விரைந்து பாடி முடித்து விட்டார். ஆனால் கம்பர் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை என்று இருந்தது. அரசன் கேட்கிறான், என்ன கம்பரே, நீதி ஆரம்பித்து விட்டீரா? ஒட்டக்கூத்தர் இதோ கிட்டத்தட்ட முடிக்கிற தருவாய்க்கு வந்து விட்டார் என்று அரசன் கேட்கிறான் கம்பரை. கம்பர் அதுவரைக்கும் தொடங்கவே இல்லை. ஆனால் இடையில் ஒரு பாடலை, நான் இந்த பகுதிக்கு வந்து விட்டேன் என்று சும்மா சொல்வதற்காக, தான் வேலையே ஆரம்பிக்கவில்லை என்று சொன்னால் அரசன் கோபப்பட்டு விடுவான், தன்னை எல்லோரும் தவறாக எண்ணக்கூடும் என்பதற்காக இடையில் ஒரு பாடலை தானாக கற்பனை பண்ணி அந்த அந்த கணத்திலேயே உருவாக்கி, நான் இதோ யுத்தகாண்டம் பாடும் பகுதி இடத்துக்கு வந்து விட்டேன், நானும் அவ்வளவு தூரம் வந்து விட்டேன் என்பதற்காக ஒரு பாடலை எடுத்து சொல்கிறார். எடுத்து சொல்லும் போது அது என்ன பாடல் என்றால், குமுதன் இட்ட குளவரை, அதாவது அந்த இடத்துல குமி என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார். அந்த இடம் என்ன இடம் என்றால், அந்த கடலுக்கு அணை கட்டக்கூடிய இடம். அந்த அணை கட்டும் போது ராமனுக்கு உதவியாக இருக்கக்கூடிய வானரர்கள், இன்னும் மற்ற படையினர், இவர்கள் எல்லாம் வந்து அந்த அணை கட்டுவதற்காக மரங்கள் கற்கள் இவற்றை எல்லாம் கொண்டு வந்து கடல் மீது கொட்டி குவிக்கிறார்கள். அப்படி குவிக்கும் போது குமுதன் என்ற ஒருவன், அவன் வானர தலைவன், அவன் கொண்டு வந்த ஒரு மலையானது அந்த கடலில் அவனால் போடப்பட்ட போது அதில் இருந்து தெரிக்கும் இல்ல தெரிக்கிறது அந்த கடல் தண்ணீர், கற்கு அது ஆதாயம் வரைக்கும் போய் தெரிக்கிறது. அந்த கடலின் தண்ணீர் துளி தெரிப்பதை குமி என்ற வார்த்தையில் கம்பர் சொல்லியிருப்பார். சொல்லிடுறேன். குமி தேவலோகம் வரைக்கும் அந்த துமி போனது என்று சொல்வார். அந்த தண்ணீர் துளிகள் தேவலோகம் வரைக்கும் சென்று தெரித்தது என்று சொல்வார். அது துமி என்ற வார்த்தை தமிழில் அதுவரைக்கும் கிடையாது, நடைமுறையில் கிடையாது, அதாவது இலக்கியங்களில் எங்கேயும் பயின்று வரவில்லை. ஆனால் இவர் அவசரமாக அந்த பாடலை தானாக உருவாக்கி சொன்னதனால் எதுகைக்காக துமி என்ற வார்த்தையை சட்டென்று உருவாக்கி பயன்படுத்தி கொண்டார். ஒட்டக்கூத்தர் இதை பிடித்துக் கொண்டார். பிடித்துக் கொண்டு துமி என்ற ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள், துமி என்ற வார்த்தை இலக்கியங்களில் எங்கும் வந்ததில்லை, இவர் பயன்படுத்தியது சரியா, இப்படி ஆதாரம் இல்லாத வார்த்தைகளை பயன்படுத்துவது தவறு என்று உங்களுக்கு தெரியாதா என்று ஒட்டக்கூத்தர் அதை பிடித்துக் கொண்டு கம்பர் மீது குற்றச்சாட்டு வைக்கிறார். உடனே கம்பர் சொல்கிறார், இலக்கியத்தில் இது பயந்து வராவிட்டாலும் நடைமுறையில் மக்கள் வழக்கில் இருக்கிறது, அதைத்தான் நான் பயன்படுத்தி மக்கள் வழக்கில் அப்படியானால் அதை நீவி இருக்கு நீட்டிக்க வேண்டும். எனக்கு தெரிந்து நான் இந்த தமிழ் நல்லுலகத்திற்கு எங்கும் நான் பயணப்பட்டு வந்திருக்கிறேன். பல்வேறு பகுதிகளுக்கு நான் பாண்டி நாடு சென்றிருக்கிறேன், சேர தேசம் சென்றிருக்கிறேன், நீதி சோழ தேசத்தில் இருந்து கொண்டு துணி என்ற வார்த்தை நடைமுறையில் இருக்கிறது, மக்கள் வழக்கில் இருக்கிறது என்று சொல்கிறேன். நான் எல்லா பகுதிகளுக்கும் சென்று வந்திருக்கிறேன், எந்த இடத்திலும் அப்படி ஒரு சொல் வழக்கில் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. நீர் அதை மெய்ப்பிக்க வேண்டும் என்று ஒட்டக்கூத்தர் சொல்கிறார். தம்பருக்கு திகைப்பு உண்டாகிவிடும், எங்கே போய் அவர் மெய்ப்பிப்பார்? அப்படி ஒரு சொல் அவசரத்துக்கு அவரே உருவாக்கி கொண்டு எப்படி மெய்ப்பிக்க முடியும்? இருந்தாலும் அந்த நேரத்தை கடத்த வேண்டும் என்பதற்காக, எங்கேயாவது மெய்ப்பிக்க முடியுமா என்பதை காட்ட வேண்டும் என்பதற்காக சும்மா ஒட்டக்கூத்தரையும் மற்ற சில புலவர்களையும் அழைத்து கொண்டு கிராமப்புறங்களுக்கு நடந்து போ. பயணப்படுகிறார். ஆமா ஆமா நடந்து செல்கிறார். நடந்து செல்லும் போது பல இடங்களுக்கு நடந்து செல்கிறார்கள். ஒட்டக்கூத்தர் இவரை கேலியாகவே பார்க்கிறார். எங்கே ஒரு இடத்திலும் நீர் சொன்ன சொல் வழக்கில் இல்லையே, என்ன சும்மா உருவாக்கிவிட்டு இப்படி சொல்லலாமா என்று அவரை குத்தலாக கேட்கிறார். ஒரு கம்பர் மனசுக்குள்ளேயே கலைமகளை தியானி, கலைமகளே இந்நாவில் இருப்பவள் நீ, நாவில் இருந்து அந்த பாடலை உருவாக்கி சொன்னாய், நானாக அந்த இடத்தில் அந்த எதுகையை பிரயோகிக்கவில்லை, நானாக வந்து அமர்ந்தது அந்த எதுகை. அப்படியானால் அந்த சொல் எங்கோ இருக்கத்தான் வேண்டும், அதை நான் எப்படி மெய்ப்பிக்க முடியும்? நீதான் மெய்ப்பிக்க வேண்டும் என்று கலைமகளை மனதுக்குள்ளாக வேண்டுகிறார். இப்படி அவர் வேண்டிய உடன் கலைமகள் என்ன நினைக்கிறாள் என்றால், நம்முடைய அருள் பெற்ற பாவலன் நம்மை வேண்டி கோரிக்கை வைக்கிறான், ஒரு விண்ணப்பம் செய்கிறான், அப்போது அவனை நாம் காக்க வேண்டும் என்று நினைத்து கலைமகள் ஒரு இடைக்குல பெண்ணாக உருவாகி ஒரு குழந்தையையும் தன்னுடைய கணவனாகிய பிரம்மதேவனையே ஒரு குழந்தையாக மாற்றிக்கொண்டு இடைச்சேரியில் ஒரு இடத்தில் அவள் வெளியே அந்த தெரு ஓரத்தில் தயிர் கடுவை கடவுள் போல அமர்ந்து மக்கள் கரைந்து கொண்டிருக்கிறார். பக்கத்தில் அந்த குழந்தை விளையாடி கொண்டிருக்கிறார். இப்போது அந்த இடத்தை இவர்கள் கடந்து செல்கிறார். அப்படி பக்கத்தில் அவர்கள் வந்தபோது அந்த இடைக்குல பெண் வடிவில் இருந்த கலைமகள் தன் பிள்ளையை நோக்கி சொல்கிறார், பக்கத்தில் வராதே, கொஞ்சம் தள்ளிப்போ, துணி தெரித்து துணி விட. தெரித்து விடும். ஆமா. கம்பருக்கு உடனே சற்றென்று எல்லாம் விளங்கிவிட்டது. ஆமா, தன்னை காப்பதற்காக கலைமகளே கலைமகளை வந்துட்டு வந்திருக்காங்க. தெரிந்து கொண்டு அவள் அவள் அவளை மனத்திற்குள் பிரார்த்தித்துக் கொண்டு வணங்கிக் கொண்டு ஒட்டக்கூத்தருக்கு உடனே காட்டுகிறார் அந்த காட்சி. பார்த்தீர்களா, இடைக்குல பெண் துமி என்ற வார்த்தையை பிரயோகிக்கிறார், துமி என்ற வார்த்தையை சுழி என்ற பொருளில் பயன்படுத்துகிறார். பார்த்தீரா, கண்கூரான காட்சி உங்களுக்கு காட்டிவிட்டு, இந்த சாட்சி போதாதா உனக்கு என்று சொன்னதும் ஒட்டக்கூத்தரும் பார்க்கிறார், ஒட்டக்கூத்தருக்கும் விளங்கி விடுகிறார். ஆகா, கம்பருக்காக கலைமகளே இந்த கோலம் கொண்டு வந்து கம்பரை காக்கிறாள் என்றால், கலைமகளினுடைய கடாட்சம் பெற்ற உண்மையான தெய்வமாக்கவி கம்பர் தான். அவர்தான் ராமாயணத்தை பாடுவதற்கு தகுதி உடையவர். நாம் விரைந்து ராமாயணத்தை பாடி முடித்ததில் எந்த அர்த்தமும் இல்லை என்று தனக்குள்ளாக மனம் வருந்தி, கம்பரை தான் சோதித்தது தவறு என்று உள்ளுக்குள்ளாக வருந்தி வீட்டிற்கு வந்து தான் எழுதி அதனால் வரைக்கும் எழுதி முடித்திருந்த கம்பராமாயண சுவடிகளை எல்லாம் எரிக்க ஆரம்பித்தார். அவர் அந்த 7 காண்டமும் எழுதி முடித்து விட்டார். உத்தரகாண்டம் வரைக்கும் எழுதி முடித்து விட்டார். வரிசையாக ஒவ்வொரு காண்டமாக நிறுத்தி எடுத்து போட்டு எரித்துக் கொண்டிருக்கிறார். அப்போது ஒட்டக்கூத்தரை பார்ப்பதற்காக கம்பர் அங்கே வருகிறவர் அவர் சுவடிகளை போட்டு எரித்துக் கொண்டிருப்பதை பார்த்து சற்றென்று பிடித்து நிறுத்தி விடுகிறார். நீதி இப்படி செய்யலாமே, நான் ராமாயணம் எழுதப் போகிறேன், அதுவும் இருக்கட்டும், உம்முடைய ராமாயணமும் இருக்கலாமே, ஏன் இப்படி இவர் எரிக்க வேண்டும் என்று சொன்னபோது, நீர் தெய்வமாக்கவியாக இருக்கிறீர்கள், உம்முடைய ராமாயணம் தான் இருக்க வேண்டும், என்னுடைய ராமாயணம் அதற்கு தகுதி இல்லாதது, அது எரிந்து சாம்பலாக வேண்டியதுதான் என்று அவர் பதில் சொல்கிறார். இல்லை இல்லை, அது கண்டிப்பாக உம்முடைய ராமாயணம் இருக்க வேண்டும், எரிந்தது போக மிச்சமுள்ளவற்றையாவது வைத்துக் கொண்டு என்னுடைய வேண்டுகோள், எனக்காக நீ செய்ய வேண்டும் என்று நிச்சயம் என்ன இருக்கிறது என்று பார்க்கிறார். அந்த உத்தரகாண்டம் மட்டும்தான் மிச்சம் இருக்கிறது, மற்ற காண்டங்களை எல்லாம் அவர் அதற்கு இறுக்கி விட்டார். அப்படி அவர் மிச்சம் வைத்த அந்த உத்தரகாண்டம் தான் இப்போது நமக்கு கிடைத்திருக்கிறது. ஒட்டக்கூத்தருடைய ராமாயணத்தில் மற்ற பகுதி ஒட்டக்கூத்தரே அதை அழித்து விட்டதால் நமக்கு இல்லாமல் போய்விட்டது. ஆக உத்தரகாண்டம் ஒட்டக்கூத்தர் எழுதியதாக இப்போதும் அந்த கவிஞர் இது ஐ மீன் ஒட்டக்கூத்தரே வந்து சரஸ்வதி பக்தர் தானே, அந்த கூத்தானூர் அவருக்கு ஊரே கூத்தானூர் தானே, அதனால்தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு அவ வந்த அந்த அந்த இடைக்குள்ள பெண் அந்த அந்த தயிர் கடைஞ்சின்னு இருக்கிற வந்து சரஸ்வதி என்று. ஏன்னா அவரே வந்து கூத்தானூர் சரஸ்வதி பக்தர் அவர். ஆனா கொஞ்சம் அகந்தை கொஞ்சம் கர்வம் பிடித்தவர் தானே அந்த ஒட்டக்கூத்தர் அவரே. ஆமா, ஆனா என்ன இதுல ஒண்ணு என்னன்னா, இந்த கதைகளுக்கெல்லாம் வரலாற்று சான்றுகள் கிடையாது. இந்த கதைகள் காலமாக செவி வழியாக சொல்லப்பட்டு வருகிறது. சில புலவர் புராணம் என்றெல்லாம் ஒரு புராணமே இருக்கிறது, அதில் சில புலவர் கதையெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அது இட்டப்பட்ட கதைகள் தான் பெரும்பாலானவை என்று வரலாற்று ஆய்வறிஞர்கள் சொல்லுகிறார். இவையெல்லாம் உண்மையாக நடந்திருக்கும் என்று நாம் உறுதிபட கூற முடியாது. ஒட்டக்கூத்தருக்கும் கம்பருக்கும் இடையே காலத்திலேயே வேறுபாடு உண்டு. ரெண்டு பேருமே வெவ்வேறு காலகட்டத்தை சேர்ந்தவர்கள். வயசார் அவரை விட வயசுல பெரியவர் தானே ஒட்டக்கூத்தர், நிறைய வயசுல அது பெரியவர். கதையில அப்படி கதையில அப்படி காட்டுவார்கள். அப்படியே இருந்தார்களா, ரெண்டு பேரும் ஒரே காலத்தவர்களா என்பதற்கு கூட உறுதியான சான்றுகள் இருக்கு. ஆனால் இந்த கதைகள் எல்லாம் சுவாரஸ்யமாக இருக்கின்றன. இப்படி புலவர்களுக்கு இடையே நடந்த போட்டி பொறாமை, அவர்கள் ஒருவருக்கொருவர் சவால் விட்டு கொண்டது, இந்த மாதிரியான செய்திகள் அடங்கிய பல கதைகள் இருக்கின்றன. இந்த கதைகள் மிக சுவாரஸ்யமானது. இலக்கிய ஆர்வம் உடையவர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த கதைகள் எல்லாம் சித்திக்கும் தேனமிருதம் போன்று இனிக்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதனால் இந்த கதைகளை நாம் படித்து ரசிக்கலாம். ஆனால் இவற்றை அப்படியே முழுமையான வரலாறு என்று நாம் ஏற்றுக்கொள்ளும். நன்றி. அடுத்த பாடல் போலமையா? பாடல் இந்த வண்ணம் வண்ணம் என்ற வார்த்தை விளையாட்டு உடைய இந்த பாடல் போன்றே ஒரு திரைப்பட பாடல் நீங்கள் கண்டிப்பாக கேட்டிருக்கும். அது ஒரு பழைய பாடல். இந்த பாடலினுடைய சாரத்தை உள்வாங்கிக் கொண்டு அப்படியே கவிஞர் கண்ணதாசன் எழுதிய பாடல். பால் வண்ணம் பருவம் கண்டு, வேல் வண்ணம் விழிகள் கண்டு, பால் வண்ணம் நான் கண்டு வாங்குகிறேன், கண் வண்ணம் அங்கே கண்டு, கை வண்ணம் இங்கே கண்டு, பெண் வண்ணம் என்று அந்த பல்லவி வரிகள் அமையும். அதன் பிறகு உள்ளுக்குள் நீங்கள் சரணத்தில் பார்த்தீர்களே என்றாலும் வண்ணம் வண்ணம் வண்ணம் என்று அப்படியே வார்த்தைகள் அடுக்கி அடுக்கி வரும். பி வி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா பாடிய பாடல், பாசம் திரைப்படம் நினைக்கிறேன். அது இந்த பாடலினுடைய தாக்கத்தால் நல்ல ஒரு பாடல். அடுத்து இப்போது இதோடும் கதையை சொல்லி முடிக்கிறார், விஸ்வாமித்திர சொல்லி முடித்து விட்டார். அடுத்து அந்த அகலியையும் கூட்டிக் கொண்டு பக்கத்தில் கௌதம முனிவருடைய ஆசிரமத்திற்கு செல்கிறார். சாபம் கொடுத்தார் அல்லவா அகலிகையின் கணவர் கௌதமர், அவர் வசிக்கக்கூடிய அந்த ஆசிரமம் பக்கத்தில் தான் இருக்கு. அந்த ஆசிரமத்திற்கு அகலிகையையும் அழைத்து கொண்டு இந்த மூவரும் செல்கிறார்கள். அங்கு சென்று கௌதம முனிவரிடம் அகலிகையை ஒப்படைக்கிறார். அப்போது விஸ்வாமித்திரர் சொல்லுகிறார், கௌதம முனிவரை நோக்கி சொல்லுகிறார், இவளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரெண்டு பேருமே முனிவர்கள் தானே, அதனால் ஒரு முனிவர் இன்னொரு முனிவருக்கு அறிவுரையோ அல்லது ஆலோசனையோ சொல்லக்கூடிய தகுதி படைத்தவர். அதனால் விஸ்வாமித்திரர் கௌதம முனிவர், உங்களுடைய மனைவியை நீங்கள் கல்லாக போ என்று சபித்த இந்த பெண்ணை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இவள் நெஞ்சினால் பிழைப்பிழாள் என்று சொல்கிறார். ஒரு வாசகம் சொல்லு, அது மிகவும் குறிப்பிடத்தகுந்த வாசகம். நெஞ்சினால் பிழைப்பிலாள். இவள் நெஞ்சத்தளவில் உள்ளத்தளவில் தவறு எதுவும் செய்யவில்லை, அது ஒரு விபத்தாக நடந்து விட்டது. இவள் வஞ்சிக்கப்பட்டு விட்டார், அதனால் இவள் விரும்பி திட்டமிட்டு தவறு செய்து விட்டாள் என்று நீங்கள் கருதி இவளை நீங்கள் புறக்கணிக்க கூடாது, ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விஸ்வாமித்திரர் கௌதம முனிவருக்கு அறிவுறுத்துகிறார். கௌதம முனிவர் அதை ஏற்றுக்கொள்கிறார், விஸ்வாமித்திரருடைய அந்த அறிவுறுத்தலை ஏற்றுக்கொள். உண்மைதான், நான் ஏற்றுக்கொள்கிறேன், இவள் இனிமேல் என்னுடைய அன்புக்குரிய மனைவியாக இனிமேல் இருப்பாள், முன்பு போலவே என்னோடு இணைந்து வாழ்வாள் என்று அகலிகையை ஏற்றுக்கொள். இப்படியாக அந்த அகலிகை படலம் முடிவடைகிறது. இப்படி அகலிகையை கௌதமரிடம் ஒப்படைத்துவிட்டு மூன்று பேரும் மீண்டும் இதழையை நோக்கி பயணத்தை தொடர்கிறார். இப்படியாக அந்த படலம் முற்றுப்பெறுகிறது. அடுத்து மிதிலை காட்சி படலம். அந்த படலத்தில் நல்ல பல வர்ணனைகள் நிறைந்த ஒரு படலமாக இருக்கிறது. முக்கியமான இலக்கியம் நயம் ததும்பக்கூடிய ஒரு படலமாக இந்த படலத்தை நாம் சொல்லலாம். அந்த மிதிலை நகர காட்சிகளை எல்லாம் கம்பர் அவ்வளவு சிறப்பாக வர்ணித்தார். அதனுடைய தெருக்கள் எல்லாம் எப்படி அமைந்திருந்தது, மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள் எல்லாம் எப்படி அமைந்திருந்தது, அங்கு உள்ள அழகான காட்சிகள் என்ன, அங்கு அமைந்திருந்த கடை வீதிகள் எப்படி இருந்தன, நாட்டிய அரங்கங்கள் எப்படி இருந்தன என்றெல்லாம் வெவ்வேறு விதங்களில் அந்த மிதிலாபுரி பட்டணத்தை வர்ணித்துக் கொண்டே போவார். கிராமத்தில் ஒரு சொலவடை சொல்லுவார்கள், என்ன சொல்லுவார்கள் என்றால், பட்டி காட்டால் பட்டணத்தை பார்த்தது போல என்று சொல்வார்கள். கம்பர் ஒரு கிட்டத்தட்ட அந்த நிலையில் இருந்து அந்த மிதிலா பட்டணத்தை அப்படி வர்ணிப்பார். அவ்வளவு தூரம் வியந்து வியந்து ஒவ்வொரு காட்சியாக சொல்லிக்கொண்டே போவார். பட்டிக்காட்டான் பட்டணத்தை பார்த்தான் என்றால் அவன் ஒவ்வொரு இடத்தையும் நின்று ரசிப்பான். அவன் கிராமத்திலேயே அதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டிருந்தவன் திடீரென்று பட்டணத்திற்கு வருகிறான். இங்கு ஒவ்வொன்றும் அவனுக்கு அதிசயத்தையும் ஆச்சரியத்தையும் ஊட்டுகின்றன. எனவே அவன் ஒவ்வொன்றையும் நின்று நின்று அப்படி வியந்து விழிகள் விரிய நோக்கி நோக்கி போய்கொண்டே இருப்பான். அப்படி கம்பர் ஒவ்வொரு இடத்தையாக வர்ணித்துக் கொண்டே போகிறார். பட்டிக்காட்டான் பட்டணத்தை பார்த்தது போல அப்படி விதவிதமாக அவருடைய வர்ணனை திறனை எல்லாம் காட்டி காட்டி போய்கொண்டே இருக்கிறார். முதலில் அவர்கள் மிதிலாபுரியினுடைய எல்லையை தொடுகிறார்கள். அந்த எல்லையில் அந்த மதிலில் அந்த கொடி ஆடுகின்றன. அந்த மதில் சுவர்களில் அந்த தேசத்திற்குரிய கொடிகள் கட்டப்பட்டிருக்கும். அந்த கொடிகள் அசைகின்றன, காட்டில் அசைந்து ஆடுகின்றன. அந்த கொடியையே இவர் வர்ணிக்கிறார். மையரு மலரின் நீங்கி யான் செய்மா தவத்தின் வந்து செய்யவழில் இருந்தால் என்று செழுமணி கொடிகள் என்னும் கைகளை நீட்டி அந்த கவிநகர் கமலை செங்கன் ஐயனை உள்ளே வாவென்று அழைப்பது போன்றதம்மா. அந்த கொடியை, அந்த கொடிகளினுடைய அசைவை கற்குறிப்பேற்ற அணியில் ஒரு கருத்து பொதிய சொல்கிறார் கம்பர். அந்த கொடியின் அசைவு எப்படி இருந்தது என்றால் ராமனை வா வா என்று கூப்பிடுவது போல இருந்ததாம். உனக்குரியவள் இங்குதான் இருக்கிறாள், பட்டணமாகிய நான் உன்னை கூப்பிடுகிறேன், வா வா. உனக்குரிய அந்த ஜானகி இங்கு வசித்துக் கொண்டிருக்கிறாள், அவளை மனம் புரிவதற்கு நீ வா வா என்று அவனை மகிழ்ச்சியோடு அந்த நகரமே கையை நீட்டி கூப்பிடுவது போல அந்த கொடியினுடைய அசைவு இருந்தது என்று சொல்லினார். இப்படியாக கொடியின் அசைவில் இருந்து அந்த நகரத்தை வர்ணிக்க தொடங்குகிறார். கொடியை பற்றியே இரண்டு மூன்று பாடல்களில் சொல்லுகிறார். கொடி, மதிலில் உள்ள கொடி அசைவது ராமனை வா வா என்று கூப்பிடுவது போல இருந்தது என்று சொல்லுகிறவர். அடுத்து அங்குள்ள மாடங்களில் எல்லாம் கொடிகள் ஆடுவதை சொல்கிறார். மாடங்களில் என்ன கொடிகள் ஆடுகின்றன என்ற ஒரு கேள்வி வரும். மாடங்களில் கொடிகள் ஆடின என்று கம்பர் பாடி செல்கிறார். அதற்கு உரையாசிரியர்கள் உரை எழுதி போகிறார்கள். அந்த மாடங்களில் என்ன கொடி ஆடியது என்று கம்பரும் சொல்லவில்லை. அது என்ன கொடி, அந்த தேசத்தின் அடையாள கொடியா? ஒவ்வொரு தேசத்திற்கும் ஒரு அடையாள கொடி இருக்கும். ஒவ்வொரு அரசாட்சிக்கையும் அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு கொடி இருக்கும். இப்போது நாம் மகாபாரதத்தில் பார்த்தால் துரியோதனனுக்கு பாம்பு கொடி இருந்தது, தருமனுக்கு யுதிஷ்டிரனுக்கு புரச கொடி இருந்தது என்றெல்லாம் பார்க்கிறோம். அவர்கள் ஒவ்வொரு அடையாளத்தை தங்கள் கொடியில் வைத்துக் கொள்வார். இது அந்த கால வழக்கம். இந்த காலத்தில் கூட நாம் பார்க்கிறோம் அல்லவா, ஒவ்வொரு கட்சியினரும் தங்களுக்கு என்று ஒவ்வொரு அடையாள கொடி வைத்து, தேசத்திற்கு என்று தனி அடையாள கொடி இருக்கிறது, கட்சிக்கு என்று தனி அடையாள கொடி. அதே போல அந்த தேசத்திற்கு என்று ஒரு அடையாள கோடி இருந்திருக்கும், அது அந்த மதிலில் ஆடியிருக்கும், மதிலில் நாட்டப்பட்டிருக்கும், அது மதிலில் அசைந்து ஆடியிருக்கும், அதை அவர்கள் முதலில் பார்த்திருப்பார். அதன் பிறகு பார்த்தீர்கள் என்றால் அங்குள்ள மாடங்களில் எல்லாம் கொடிகள் ஆடின என்று கம்பர் சொல்லுகிறார். அவை எந்த கொடிகள்? இப்போது சில வீடுகளின் உச்சியில் சில நேரங்களில் நாம் சில கொடிகளை நாம் பார்க்கலாம். ரொம்பவும் தேசப்பற்று உடையவர்கள் சுதந்திர தினத்தன்று தங்கள் வீட்டில் சுதந்திர கொடி, அந்த தேசிய கொடியை ஏற்றுவார். அல்லது கட்சி, ஏதாவது ஒரு குறிப்பிட்ட கட்சியின் மீது பற்று உடையவர்கள் அந்த கட்சியின் கொடியை தங்களுடைய வீடுகளில் ஏற்றியிருப்பதை எல்லாம் நாம் பார்க்கலாம். அப்படி ஏதும் கொடி அவர்கள் ஏற்றி இருந்தார்களா என்ற ஒரு கேள்வி நமக்கு வருகிறது. அப்படியெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டியதில்லை. அங்கு ஒரே ஒரு கொடி தான் இருந்திருக்கும், அது மன்னர் ஆட்சி என்பதனால் அந்த தேசத்திற்கு என்று ஒரு கொடி இருந்திருக்கும். மற்ற கொடிகள் எல்லாம் என்னவென்று கேட்டால் அதையெல்லாம் அலங்கார கொடிகள் என்று நாம் இருக்கும். அழகு, ஒரு இடத்தை அழகுபடுத்துவதில் இந்த கொடிகளின் பங்கு முக்கிய பங்கு வகிக்கும். சிகிர் கொடிகள், இந்த துணியால் ஆன இந்த கொடிகளின் பங்கு முக்கிய பங்கு வகிக்கும். மாடங்களின் உச்சிகளில் எல்லாம் இந்த கொடிகள் அலங்காரத்திற்காக கட்டப்பட்டிருக்கு. அந்த கொடிகளை இவர்கள் பார்க்கிறார். இந்த மூவரும், விஸ்வாமித்திரர், ராமன், லக்ஷ்மணர், இவர்கள் பார்க்கிறார். அந்த கொடிகளினுடைய தன்மைகளை எல்லாம் வர்ணிக்கிறார் கம்பர். அந்த கொடிகள் மாடங்களின் உச்சியில் ஆடுவது எப்படி இருந்தது என்றால், தேவலோக தெய்வீக பெண்கள் நம்பையர்கள், அவர்கள் அறம்பையர்கள், அவர்கள் ஆடுவது போல இருந்ததாம். ஏன் அவர்கள் ஆடுகிறார்கள் என்றால், ராமன் சீதையை திருமணம் பண்ண போகிறான், விதிலைக்கு வருகிறான், சீதையை சந்திக்க போகிறான். இனிமேல் ராமனுக்கும் சீதைக்கும் திருமணம் நடக்கும். அதனால் ஒரு நல்ல, ஒரு மங்களகரமான நிகழ்வு நடக்கப் போகிறது என்ற ஒரு சந்தோஷத்தில் தேவலோக அறம்பையர்கள் ஆடுவது போல அந்த கொடிகள் ஆடின என்று சொல்லுவார். அடுத்து மேலும் சொல்லுவார், அந்த கொடிகள் எல்லாம் ஆகாயம் அளவு உயர்ந்து நிற்கின்றன, அங்கு மேகமண்டலத்தை தாண்டி அந்த கொடிகள் போயிருக்கின்றன. அப்படி மேகமண்டலத்திற்குள் போன அந்த கொடிகள் அந்த மேகத்தில் பட்டுப்பட்டு நனைந்து விடுகின்றன. மேகம் என்பதே நீர்த்திரையின் திரச்சி தானே மேகம், நீராவி, நீராவி நீர் ஆவியாகி மேலே சென்று தானே மேகமாகிறது. ஆக நீரின் கூட்டம் தானே மேகம். அது கருத்து கார்மேகமாக மாறும்போது, மழை பொழிவதற்கு தயாராக இருக்கும் போது முழுக்க ஈரப்பதமாக அந்த மேகம் இருக்கும். அந்த மேகத்தில் பட்டுப்பட்டு அந்த கொடிகள் எல்லாம் நனைந்து போகின்றதாம். அப்படி நனைந்த அந்த கொடிகள் எல்லாம் உடனே காய்ந்து விடுகின்றனவா? எப்படி காய்கின்றன என்றால், அந்த மாடத்தில் இருக்கின்ற பெண்கள், உச்சி மாடத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்கள் தங்கள் கூந்தலுக்கு மனமூட்டுகிறார்கள், ஆகவே அயிர்ப்புகை போடுகிறார்கள், கூந்தலை உலர்த்துகிறார்கள். உச்சி மாடத்தில் இருந்து கூந்தலை உலர்த்துவதற்கு புகை போடுகிறார்கள். அந்த புகை மூட்டம் அந்த கொடிகளில் பட்டுப்பட்டு உடனே உலர்ந்து விடுகிறது. மேகத்தில் பட்டுப்பட்டு அது நனைகிறது. பெண்கள் தங்கள் கூந்தலுக்கு ஊட்டுகின்ற அந்த அகிப்புகை பட்டுப்பட்டு உடனே அது உலர்ந்து விடுகிறது. நனைகிறது, உலர்கிறது, நனைகிறது, உலர்கிறது. இப்படியாக அந்த கொடி சட்டு சட்டென்று நனைவதும் உலருவதுமாக இருந்தது என்று கம்பர் வர்ணிக்கிறார். இப்படியாக அந்த கொடிகளை குறித்தே அவர் பிரமாதமாக வர்ணித்துக் கொண்டு போகிறார். இப்படி வெவ்வேறு விதங்களில் அந்த நகரினுடைய அழகை வர்ணிக்கிறார். அந்த நகரத்தில் உள்ள தெருக்கள் எல்லாம் எப்படி காட்சி அளித்தன என்றால், தெருக்கள் எல்லாம் ஆகாயம் போலவே காட்சி அளித்தன. அந்தியில் நாம் பார்க்கிறோம் அல்லவா நட்சத்திரங்களோடு கூடிய வானம், அது போலவே அந்த தெருக்கள் எல்லாம் நட்சத்திரங்களோடு கூடிய வானம் போலவே காட்சி அளித்தது என்று சொல்கிறார். ஏன் அவ்வாறு காட்சி அளித்தது என்றால், ஆண்களும் பெண்களும் தாங்கள் அணிந்த ஆபரணங்களை, தங்க வைர வைதூரிய ஆபரணங்களை அழற்றி எரிகிறார்களாம், தெருவில் எரிந்து விடுகிறார்கள். இப்போது நாம் பூமாலையை அணிகிறோம், பூமாலை அணிந்து அது வாடிவிட்டது என்றால் அந்த பூமாலையை கழற்றி தூரை எரிந்து விடுகிறோம், அது அதற்கு பிறகு பயன்படாது என்று தூரை எரிந்து விடுகிறோம். ஆனால் தங்க வைர நகைகளை அணிவோம், அணிந்துவிட்டு ஏதாவது விசேஷத்திற்கு போய் அணிந்துவிட்டு அந்த விசேஷத்திற்கு போய் வந்தவுடன் அதை பத்திரமாக கழற்றி பெட்டகத்தில் பூட்டி வைத்து விடுவோம். பத்திரப்படுத்தி விடுவோம். ஆனா அந்த ஊர் செல்வ செழிப்பு மிக்க ஊர். எனவே அந்த ஊரில் உள்ளவர்களை என்ன செய்கிறார்கள் என்றால், நாம் இப்போது பூமாலையை கவழச்சி சூரை எரிந்து விடுவது போல அந்த ரத்தின ஆபரணங்கள், தங்கு ஆபரணங்கள் இவற்றையெல்லாம் அணிந்து விட்டவை, அணிந்து ஒரு முறை அணிந்தவற்றை வெறுத்து இவற்றை இனிமேல் அணிய வேண்டிய தேவைகிறார் என்று கருதி அவற்றை தெருவில் வீசி எறிந்து விடுகிறார். அப்படி தெருவெங்கும் அந்த தங்க வைர வைடூரியின் ஆபரணங்கள் கிடைக்கின்றன. அப்படி தெருவெங்கும் அவை கிடந்து ஜொலித்துக் கொண்டிருப்பதனால் அந்தியில் நாம் ஆகாயத்தில் நட்சத்திரம் ஜொலிப்பதை பார்ப்பது போல அந்த தெரு இருந்தது, தெருவே ஆகாயமாக காட்சியளித்தது என்று கம்பர் வர்ணிக்கிறார். இப்படி விதவிதமாக வர்ணித்துக் கொண்டே போகிறார். அந்த வர்ணனை பாடல்கள் எல்லாம் நாம் படித்தால் அதை மட்டுமே ஒரு 10 நாட்கள் படிக்க வேண்டியிருக்கும். அப்படின் அவ்வளவு வர்ணனை பாடல்களை கம்பர் சொல்லி செல்கிறார். அந்த வர்ணனை பாடல்களில் ஒரு ஒரு 2-3 பாடல்களை மட்டுமே இந்த தொகுப்பாசிரியர் இங்கு எடுத்து கொடுத்திருக்கிறார். அதில் ஒரு பாடல் தான் இந்த 58வது பாடல். நெய்திரள் நரம்பில் தந்த வள்ளலையின் நிறைந்த பாடல், ஐவரு மகர வீணை தன்னுமை தழுவி தூங்க, ஐவழி நயனம் செல்ல கண்வழி மனமும் செல்ல, ஐயனின் இடையார் ஆடும் நாடக அரங்கு கண்டான். மிதிலா நகரத்தின் பல்வேறு காட்சிகளை கண்டு வருகிறார்கள். ஓர் இடத்தில் நாடக அரங்கங்களை பார்க்க, அந்த நாடக அரங்கை பற்றி கம்பர் இந்த இடத்தில் வர்ணித்து அவர்கள் நாடக அரங்கு கண்டார் என்று சொல்றார். நாடக அரங்கு கண்டார். அந்த நாடக அரங்கு எப்படிப்பட்டது என்றால், ஐயனும் இடையாராடும் நாடக அரங்கு. ஐயனும் இடையார், முன் இடையார் என்றால் உண்மையான இடையுடைய பெண்கள் என்ற, மிக உண்மையான நுட்பமான வெள்ளிய இடையுடைய பெண்கள் ஆடுகின்ற நாடக அரங்கத்தை அவர்கள் பார்த்தார்கள். அந்த நுண்ணிடை என்பதற்கு மேலும் ஓர் அடை கொடுக்கிறார், ஐய நுண்ணிடை. ஐயத்தை விளைவிக்கின்ற நுண்ணிடை அது இருக்கிறதா இல்லையா என்று சந்தேகத்திற்கு இடையுமான நுண். அப்படிப்பட்ட இடையுடைய பெண்கள் ஆடுகின்ற நாடக அரங்கை அவர்கள் கண்டார்கள். அந்த நாடக அரங்கத்தில் அந்த பெண்கள் எப்படி ஆடினார்கள் என்பதை முந்தைய 3 அடிகளில் சொல்லியிருக்கிறார். அவர்கள் எப்படி ஆடினார்கள் என்றால், அவர்கள் ஆடும்போது என்ன ஒரு ஒத்திசைவு இருந்தது என்பதை இங்கு சொல்கிறார். அவர்கள் ஆடும்போது பாடல்கள் பாடுகிறார்கள். அங்கு வீணை இசைக்கப்படுகிறது, மத்தளம் கொட்டப்படுகிறது. இந்த 3 அந்த பாட்டு, வீணை இசை, மத்தள இசை, நரம்பு கருவியாகிய வீணையின் இசை, போர்க்கருவியாகிய மத்தளத்தின் இசை, கண்ட கருவியாகிய பாட்டு ஓசை, இந்த 3 ஒத்திசைவாக நடக்கிறது. அந்த ஒத்திசைவிற்கு ஏற்ப இவர்களுடைய நடனமும் ஒத்திசைந்து செல்கிறது. இப்படியாக அவர்கள் நடனம் ஆடினார்கள் என்று இந்த பாடலில் சொல்கிறார். நெய்திரள் நரம்பில் தந்த வள்ளலையின் நிறைந்த பாடல், ஐவரு மகரவீனை தன்னுமை தழுவி தூங்க. 3 விஷயங்கள் ஒத்திசைவாக இருக்கின்றன. பாடல், அடுத்து மகர வீணை, தன்னுமை. பாடல் என்பது அவர்கள் பாடக்கூடிய பாடலை குறிக்கும். மகர வீணை என்பது மகர வீணையில் இருந்து எழக்கூடிய அந்த இசையை குறிக்கிறது. தன்னுமை என்பது மத்தளத்தை குறிக்கிறது. மத்தளத்தில் இருந்து அந்த வாத்தியத்தில் இருந்து வரக்கூடிய அந்த இசையை குறிக்கிறது. இவையெல்லாம் தழுவி தூங்க, ஒன்றை ஒன்று சார்ந்து ஒன்றைக்கொண்டு இணைந்து தூங்க, தூங்குதல் என்பது ஒத்திசைந்து ஒழிக்க என்ற பொருளில் இங்கு வந்திருக்கு. இதெல்லாம் அப்படி ஒத்திசைந்து ஒழிக்க, கை வழி நயனம் செல்ல கண் வழி மனமும் செல்ல, இவையெல்லாம் ஒத்திசைந்து அப்படி ஒழிக்கும் போது இவர்கள் நடனம் ஆடுகிறார்கள். ஐயனும் இடையாராகிய அந்த பெண்கள் நடனம் ஆடுகிறார்கள். அப்படி நடனம் ஆடும் போது அவர்கள் கை வழி நயனம் செல்ல, அவர்கள் கைகளில் பிடிக்கிறார்கள் அல்லவா அபிநயம், அந்த அபிநயத்திற்கு ஏற்ப அவர்களுடைய கண்களும் அதற்கேற்ப பாவனை காட்டுகிறது. கை வழி நயனம் செல்ல, கண் வழி மனமும் செல்ல, அவர்களுடைய கண்களுக்கு ஏற்ற விதத்தில் அவர்களுடைய மனமும் செல்கிறது என்று சொல்கிறார். அபிநயத்திற்கு ஏற்ப அவர்களுடைய கண்களின் பாவனைகளும் அமைகிறது. நயனம் என்றால் கண், அந்த கண்களுக்கேற்ப அவருடைய மனமும் அமைகிறது என்று சொல்றார். நியாயப்படி மனத்தின் வழி கண் செல்ல என்றுதான் அவர் சொல்லியிருக்க வேண்டும். மனத்தில் என்ன கருதுகிறார்களோ, ஏதாவது ஒரு காட்சியை கருதி அவர்கள் பாவிப்பார்கள், நடனம் ஆடுவார்கள். மனத்துக்குள் எந்த காட்சியை கருதுகிறார்களோ அதற்கேற்ப அவர்கள் கண்களும் கைகளும் அபிநயம் காட்டும். இதுதான் இயல்பு, மனம்தான் முதலில், அதற்கு பிறகுதான் கண் கைகள் இவற்றையெல்லாம் சொல்ல வேண்டும். ஆனால் இவர் கம்பர் இங்கு என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், கண் வருளி மனமும் செல்ல, கண்ணின் கண்ணிற்கேற்ப மனம் செல்ல என்று சொல்கிறார். மனத்திற்கேற்ப கண் செல்ல என்று சொல்வது பொருத்தமானதாக இருக்கும். ஆனால் இவர் இப்படி மாற்றி சொல்வது என்ன காரணம் என்றால், அவர்கள் மனத்தில் ஒரு காட்சியை உட்கொண்டு ஒரு இப்படி இந்த நடன அசைவுகளை காட்ட வேண்டும் என்று அவர்கள் மனத்தில் கருதுவதற்கு முன்பாகவே அவருடைய கண்களும் கைகளும் அந்த அபிநயத்தை காட்டிவிடுகின்றன. அந்த அளவிற்கு இவர்கள் நெடுங்கால அவற்றில் பயந்து பயந்து தேர்ச்சி உடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதை சொல்வதற்காக இப்படி மாற்றி சொல்கிறார் கம்பர். இதை நாம் இப்போது நடைமுறையில் கூட பார்க்கலாம். பொதுவாக மனம் ஒன்றை உத்தரவிட்ட பிறகுதான் நம்முடைய புலன்கள் அதற்கேற்ப வேலை செய்யும். இதை ஆரம்ப நிலை. ஆனால் ஒரு விஷயத்தில் நமக்கு தேர்ச்சி வந்த பிறகு மனம் உத்தரவிடும் முன்பே, மனம் ஒன்றுக்கான ஒரு விஷயத்தை தூண்டும் முன்பே நம்முடைய புலன்கள் அந்த விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கும். இதற்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். நாம் நான்கு சக்கர வாகனம் முதலில் பயில்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம். முதலில் பயிலும் போது நம்முடைய மனம் முழுக்க அந்த பயிற்சியிலேயே இருக்கும். அந்த திசை திருப்பியை எங்கு திருப்ப வேண்டும், எப்படி திருப்ப வேண்டும், எதிரே வாகனம் வந்தால் கொஞ்சம் இந்த பக்கம் நகர வேண்டும் என்பதற்காக நம் மனம் ஒவ்வொன்றாக கட்டளையிடும். நம் மனம் வேறு எங்கும் சிந்தனை அப்போது செல்ல விடாது. அந்த பயிலக்கூடிய ஆரம்ப கட்டத்தில், பயிற்சி பெறும் கட்டத்தில் நம் மனம் அதிலேயே தான் இருக்கும். தடை கட்டையை இந்த நேரத்தில் அமுக்க வேண்டும் என்று மனம் உத்தரவிட்ட உடனே நம் உத்தரவிட்டுக் கொண்டே இருக்கும். நாம் அதை கேட்டு கேட்டு செயல்பட்டுக் கொண்டே இருக்கும். மனம் உத்தரவிட்டுக் கொண்டே இருக்கும். அதன் பிறகு நம்முடைய கை கால்கள் எல்லாம் அதற்கேற்ப செயல்படும். அப்போது நம்முடைய மனம் வேறு எங்கும் போகாது, நம்முடைய புலன்களுக்கு கட்டளையிடும் காரியத்திலேயே அது இருக்கும். ஆனால் நமக்கு பயின்று நாம் அதில் தேர்ச்சி அடைந்த பிறகு நாம் மனம் முதலில் உத்தரவிட்டு அதன் பிறகு நம் கை கால்கள் அந்த வேலைகளை செய்வதில்லை. எதிரே ஒரு வாகனம் வந்தது என்றால் இயல்பாகவே கை அந்த திசை திருப்பியை மாற்றும், தடைக்கட்டையை மிதிக்கும், முடிச்சியை முடிக்கும், எல்லா வேலைகளையும் கை கால்கள் தானாகவே செய்யும். மனம் அங்கு வந்து வேலை செய்ய வேண்டும் என்ற தேவையில்லை. அப்போது நாம் மற்றொருவருடன், பக்கத்தில் உள்ளவருடன் பேசிக்கொண்டே நாம் வாகனத்தை செலுத்தலாம், அல்லது பாட்டு கேட்டுக்கொண்டே வாகனத்தை செலுத்தலாம். மனம் சொல்வதற்கு முன்பாகவே நம்முடைய கை கால்கள் எல்லாம் அந்த வேலைகளை செய்ய தொடங்கி விடுகின்றன. இதை நாம் நடைமுறையில் இப்போது நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு காரியத்திலும் இதுதான். அதே போல அந்த பெண்கள் நடனத்தில் அவ்வளவு தூரம் தேர்ச்சி பெற்றிருந்தார்களாம். அவர்களுக்கு மனம் இப்படிப்பட்ட அபிநயத்தை காட்ட வேண்டும் என்று சொல்வதற்கு முன்பாகவே அவருடைய கண்கள் கைகள் எல்லாம் அந்த அபிநயங்களை காட்டி விடுகின்றன என்று சொல்வதற்காகத்தான் தன் வழி மனமும் செல்ல என்று மனத்தை பின்னாடி சொல்லுகிறது. முன்னாடி சொல்ல வேண்டியதை பின்னாடி சொல்லுது. இப்படியாக எல்லாம் நடக்க அவர்கள் ஆடுகின்ற அந்த நாடக அரங்கத்தை அவர்கள் கண்டார்கள் என்று சொல்லுவார். மூன்று விஷயங்கள் ஒத்திசைந்து நடக்கின்றன. பாடல், அந்த வீணையின் இசை, அந்த மத்தளத்தின் இசை, இதையெல்லாம் தழுவி தூங்க ஒத்திசைவாக நடக்க. இந்த பாடல் என்பதற்கு அடைமொழியாக முதல் அடியில் ஒரு இரண்டு மூன்று சீர்களை சொல்கிறார். மெய்திரள் நரம்பில் தந்த மழலையில் நிறைந்த பாடல். நெய் திரள் நரம்பில், நெய் நெய் பூசப்பெற்ற திரட்சியான நரம்பில் இருந்து வருகின்ற அந்த தொனியை போன்ற பாடல் என்றார். நரம்பில் தந்த பாடல், நெய்திரள் நரம்பில் தந்த பாடல், அந்த பாடல் என்பதோடு போய் இந்த சொற்றொடர் இணை. நெய்திரள் நரம்பில் தந்த பாடல், நெய் பூசப்பட்ட திரட்சியான நரம்பில் இருந்து ஒழிக்கின்ற அந்த துணி போன்று துல்லியமாக ஒழிக்கக்கூடிய பாடல், அது மழலையின் நிறைந்த பாடல். அந்த பெண்களினுடைய மழலை போன்ற குரலில் இருந்து வருகின்ற பாடல், அதில் மழலை தன்மைதான் நிறைந்திருக்கிறதா, அப்படிப்பட்ட பாடல். அந்த பாடல் என்பதற்கு இரண்டு வகையான அடை. மழலையின் நிறைந்த பாடல், மழலை போன்ற குரல் இனிமை வாய்ந்த நிறைந்த பாடல் அது. அது மட்டுமில்லாமல் இசைக்கப்படுகின்ற நரம்பில் இருந்து வரக்கூடிய துல்லிய ஒளி போன்ற பாடல், அப்படிப்பட்ட பாடலும் கைவரும் மகர வீணை தன்னுமை. கைவரும் மகர வீணை, கைவரல் என்றால் தடவுதல், தடவி தடவி வாசிக்கப்படுகின்ற மகர வீணையில் இருந்து வரக்கூடிய அந்த நாதமும். மகர வீணை என்பது இங்கு வீணையின் இசையை குறிக்கிறது, ஆகு பெயராக வீணை இசையை குறிக்கிறது. அந்த வீணையில் இருந்து வரக்கூடிய அந்த இசையும் தன்னுமை தழுவி தூங்க, தன்னுமை என்பது மத்தளம், மத்தளத்தினுடைய இசையை குறிக்கிறது, ஆகு பெயராக குறிக்கிறது. தன்னுமை என்பது மத்தளம், இங்கு மத்தள இசையை குறிக்கும். அந்த மத்தளத்தின் இசையும் தழுவி தூங்க, ஒன்றை ஒன்று தழுவி ஒத்திசைவாக ஒழிக்க, கை வழி நயனம் செல்ல, கண் வழி மனமும் செல்ல, ஐயனும் இடையார் ஆடும் நாடக அரங்கு. இப்படியாக நாட்டியம் ஆடக்கூடிய பெண்களின், பெண்கள் நாட்டியம் ஆடக்கூடிய அரங்கத்தை அந்த மூவரும் கண்டார்கள் என்று தம்பியினர். இதுதான் இந்த பாடலினுடைய பொருள். இது சந்தேகங்கள். இந்த கை வழி நயனம் செல்ல, கண் வழி மனமும் செல்ல அப்படின்னா வந்து, அதாவது நம்ம நடனம் ஆடும் பொழுது நம்ம முதல்ல வந்து அவங்க கையை தான் முதல்ல பார்ப்போம். அவங்க என்ன ஆடுறாங்களோ, இப்போ கையில அபிநயங்கள் செய்கிறார்கள், அதனால் முதல் நம் கண் அவர்கள் செய்யும் அபிநயத்தில் போய் சென்று பார்க்கிறது. அது சென்று பார்த்தவுடன் நமது மனம் அதில் ஏங்கி அதில் அதில் அந்த கண் போன இடத்தில் நம் மனமும் சென்று விடுகிறது அப்படின்னு எடுத்துக்கலாமா? அது அது அப்படி எடுக்கிறதுக்கு பார்ப்ப, நீங்க பார்வையாளர்களுடைய செயலா அதை சொல்றீங்க. பார்வையாளர்களுடைய செயலாக அப்படி சொல்லுவதை விட நடன பெண்களினுடைய செயலாக அந்த அபிநயத்தை வர்ணிப்பதாக நாம் எடுத்துக்கொண்டால்தான் மிக பொருத்தமாக இருக்கும். இதில் சொல்வதற்கு இங்கு இடம் உண்டு. ஆனால் பார்வையாளர்கள் அப்படி எடுக்கலாம், ஆனால் எடுப்பதற்கு இடம் இருக்கு. நீங்க சொல்வது சரிதான், பார்வையாளர்கள் என்ற ஒரு கூடுதலாக ஒரு எழுவாய் மறைந்திருக்கக்கூடிய எழுவாய் என்று அதை எடுத்துக்கொண்டு அதை இங்கு கொண்டு வந்து புகுத்தி அப்படி பொருள் சொல்லலாம். அவ்விதமாக அப்படி சொல்லும் போது நாம் மனம் பின்னாடி சென்றது என்று சொல்வது இயல்பான ஒரு ஓட்டமா வந்து, நம்ம மனத்தை மனம் முன்னால் தானே இருக்கும், அப்புறம் தானே கண் செல்லும் என்று அந்த பெண்களுக்கு, அந்த நாட்டியமான பெண்களுக்கு எடுப்பது போல மாற்றி எடுக்க வேண்டியிருக்கு. அப்படி எடுக்கலாம். ஆனா பொதுவா இங்கு அந்த ஐயனின் உடையார் என்று சொல்லும் போது அவர்களுடைய செயலாக முன்பு சொல்லி இருப்பார் என்று எடுத்துக்கொள்வதுதான் மிக பொருத்தமா இருக்கு, அது சால பொருத்தம். நீங்க சொல்வது பார்த்தால், சொல்லும்படி பார்த்தால் அவர்கள் கையை அபிநயிக்கும் போது அதை பார்ப்பவருடைய கண்கள் எல்லாம் அந்த அபிநயமாகி அந்த கையில் செல்கிறது. ஆனால் பொதுவாக நாட்டியத்தை பார்ப்பவர்கள் கையில் அபிநயிக்கும் போது கையை பார்ப்பதில்லை, பொதுவாக மேடையை மொத்த மொத்தம் முழுக்க தான் பார்ப்பார்கள், தனித்தனியே பார்க்க மாட்டார்கள். ஆனால் அப்படி பார்ப்பவர்கள் கூர்ந்து அந்த நாட்டியத்தில் திறன் பெற்றவர்கள் ஒருவர் சென்று பார்க்கிறார்கள் என்றால் அவர்கள் சோதிப்பார்கள், இவர்கள் அபிநயங்கள் எல்லாம் சரியாக பிடிக்கிறார்களா என்று சோதிப்பார்கள். அவர்கள் அப்படி தனித்தனியாக பார்ப்பார்கள், அது உண்மைதான். அப்படி அவர்கள் பார்க்கும் போது அவர்கள் அதில் மனம் ஒன்று விடுகிறார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம், அதற்கும் இடம் இருக்கிறது. இருந்தாலும் அந்த பெண்களினுடைய அபிநயத்தை சொல்லி இருக்கிறார் என்று எடுத்துக்கொள்வதுதான் மிக பொருத்தமாக. ஐயா, இந்த நுண் அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னீங்க? நுண் அப்படின்ற வார்த்தைக்கு நுண்மை என்ற இடத்தில் வார்த்தையில் இருந்து அந்த வார்த்தை, இப்போது கூட அதை நாம் நுண்ணறிவு என்றெல்லாம் சொல்கிறோம். நுண்ணறிவு மிக கூர்மையான அறிவு, மிக நுட்பமான அறிவு என்பதை சொல்வதற்காக நுண்ணறிவு என்று சொல்வோம். நுண்மை என்றால் நுட்பம் என்றது. இங்கு இடைக்கு என்ன நுட்பம் என்றால் மிக மெலிந்து இருக்கிறது, மிக சிறியதாக இருக்கிறது, அதனால் நுண் இடை என்று சொல்வோம். சிறப்புன்னு எடுத்துக்கலாமா இந்த வார்த்தைக்கு? சிறப்பு, அழகு, சிறப்பு அப்படியெல்லாம் பொருள். நுண்மை மிக மெலிந்து, இடை பெண்களினுடைய இடை நுண்மையானது தானே, மிக மெலிந்திருக்கும் அல்லவா, நுட்பமான இடை என்று. மெலிந்து நுண்ணிடை என்ற சொற்பிரயோகம் இலக்கியத்தில் பல இடங்களில் பயின்றுவார். நுண்ணிடை மாதர் என்றெல்லாம் பல இடங்களில், நுண்ணிடை, மெல்லிடை, மின்னிடை என்றெல்லாம் பல விதங்களில் சொல்லுவார். இது இன்னொரு அர்த்தத்துலயும் நான் பாக்குறேன். அதாவது என்னன்னா நம்ம எல்லா டைமும் அது மெலிதானதுன்னு எடுத்துக்காம நம்ம இப்ப நம்மளே இப்போ சில நடனங்கள் போய் பார்த்தோம்னா அவங்க அவங்க வளையறது, அவங்க அந்த நடனம் ஆடும்பொழுது இப்ப பேலே டான்ஸ் எல்லாம் சொல்றாங்க இல்லையா, அதுல எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அவங்க உடம்பெல்லாம் அப்படி வளைப்பாங்க, வளைஞ்சு வளைஞ்சு ஆடுவாங்க. அது வளையறச்சே அவங்களுக்கு இடை இருக்கா இல்ல உடம்பு உடம்புல அந்த இடை இருக்கான்னு நம்மளுக்கு சந்தேகம் வரும், அப்படி கூட எடுத்துக்கலாம்னு தோணுச்சு. ஆமாமா, அது உண்மையில அது சரிதான். ஐயனும் இடையார் என்பதற்கு நடனம் ஆடும் போதுதான் அந்த ஐயா அதிகமா வரும். சாதாரண நேரத்துல வருவதை விட அவர்கள் அவர்களுடைய உடல் பூங்கொடி போல அப்படி அசைந்து ஆடும் போது அவர்களுடைய இடை உண்மையிலேயே இருக்கிறதா இல்லையா, இவ்வளவு வளைவு வளைவு, இவ்வளவு நளினம், இவ்வளவு அந்த பாங்கு, இதெல்லாம் பார்க்கும் போது இடை இருக்கிறதா இல்லையா என்ற ஒரு ஐயம் உண்டாகும். அதை சொல்வதற்காக இங்கு அவரை குறிப்பாக அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்கிறார். ஆனால் பொதுவாகவே பெண்களுடைய இடையை பற்றி சொல்லும் போது ஐயத்திற்குரிய இடை என்று பல இடங்களில் கப்பர் சொல்லுவார். ஒரு இடத்தில் என்ன சொல்லுவார் என்றால், கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்று ஐயம் பலருக்கு இருந்து கொண்டிருக்கிறது. கடவுள் உண்டு என்று சிலர் சொல்கிறார்கள், இல்லை என்று சிலர் சொல்கிறார்கள். உண்டு என்று சொல்பவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த உலகம் என்ற ஒன்று இருப்பதனால் இந்த உலகத்தை படைத்தவன் என்று ஒருவன் இருக்க வேண்டும், அதனால் கடவுள் என்ற ஒருவன் இருக்க வேண்டும் என்று அதற்கு அந்த ஐயத்தை நிவர்த்தி செய்கிறார் உண்டு என்று சொல்பவர். இல்லை என்று சொல்பவர்கள் கடவுள் இல்லை இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் கண்ணுக்கு தெரியவில்லை, அதனால் கடவுள் இல்லை என்று, இல்லை என்று என்பவர்கள் கண்ணுக்கு தெரிவதைத்தான் நாங்கள் உண்டு என்று நம்புவோம், இல்லை என்றால் நம்ப மாட்டோம் என்று அவர்கள் சொல்கிறார். அதற்கு எதிரானவர்கள் கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் இந்த உலகத்தை படைத்தவன் ஒருவன் இருக்க வேண்டும், அதனால் இறைவன் இருக்கிறான் என்று சொல்கிறார். அதே போல இந்த பெண்ணுக்கு இடை இல்லை என்று வெறும் பார்த்து மட்டும் சொல்பவர்கள், பார்வையால் மட்டும் கணிப்பவர்கள் இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஏனெல்லாம் கண்ணுக்கு புலப்படவில்லை இடை, அதனால் இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் கொஞ்சம் யூகித்து சிந்தனை பூர்வமாக பார்ப்பவர்கள் இடை இல்லாமல் எப்படி இருக்க முடியும், உடலின் மேற்பாகத்தையும் கீழ்ப்பாகத்தையும் இணைப்பதற்கு ஒரு உறுப்பு இருந்துதானே ஆக வேண்டும், அது இல்லாமல் இருக்க முடியுமா, இடையில் வெறும் அந்தரமாக எந்த பகுதி இல்லாமல் இருக்க முடியுமா, அதனால் இடை என்று ஒன்று இருந்துதான் ஆக வேண்டும், இடை இல்லாமல் இருக்காது, அதனால் இடை இருக்கிறது என்று யூகித்து சிந்தனாபூர்வமாக பேசுபவர்கள் பேசுகிறார்கள். ஆக கடவுளை போன்று இருக்கிறது இவளுடைய இடை என்று ஒரு இடத்தில் சொல்லுவார். கடவுள் எப்படி உண்டு என்றும் இல்லை என்றும் ஒரு விவாதத்திற்குரிய பொருளாக இருந்து கொண்டிருக்கிறதோ அதே போல இந்த இவளுடைய இடையும் அப்படி இருக்கிறது என்று ஒரு இடத்தில் சொல்லுவார். அந்த பாடல் எல்லாம் இதில் வருகிறதா என்று தெரியவில்லை, இந்த தொகுப்பு பற்றி அப்படின்னு சொல்லுவார். ஆக அந்த ஐயம் இடைக்கு இடையோட ஐயத்தை சேர்த்து சந்தேக பூர்வமான இடை என்று பல இடங்களில் கம்பர் சொல்லி இருக்கிறார். இந்த பாடலோடு நிறுத்திக்கலாமையா? ஆ, நன்றி.